الحمد لله والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரல்லாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருட்தூதர்களை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய விவரங்களை எல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் நசீபை கொடுத்ததை போன்று அந்த இறை தூதர்கள் அவர்களுடைய இறை அச்சத்தையும் துவாவையும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்ற துவா செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த இரண்டு நாட்களாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பார்த்து வருகின்றோம். அதிலே குறிப்பாக அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒரு மோசமான சமுதாயமான யூத சமுதாயம் எப்படியெல்லாம் நன்றி கெட்டத்தனமாக விசுவாசம் கெட்டத்தனமாக நடந்து கொண்டார்கள், எதனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய சமுதாயமாக மாறினார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆணித்தரமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் நமக்கெல்லாம் படிப்பினை தரும் விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த தொடரிலே நேற்றைய தினம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டு மிஸ்ரிலிருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிணங்க திரும்பி வருவதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மதியனிலிருந்து வழியிலே தூருசினாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதி, இப்பொழுதும் நீங்கள் உலக வரைபடத்திலே பார்த்தால் சினாய் பாலைவனம் என்ற ஒரு பெரிய பாலைவனம் எகிப்தினுடைய வரைபடத்திலே பார்க்கலாம். முழுவதுமாக மலைப்பாலைவனம், முழுக்க முழுக்க மலைகள் நிறைந்த அந்த சினாய் பாலைவனத்தில்தான் இந்த தூரு சினாய் என்று சொல்லக்கூடிய மலை இருக்கின்றது. இப்பொழுது தூருசினாய் என்பது ஒரு அது ஊராகவே இருக்கின்றது. எகிப்திலே தூருசினாய் என்பது ஒரு ஊர். அந்த ஊரிலே அந்த ஊரிலிருந்து ஒரு 50-100 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு மலை இருக்கின்றது. அதற்கு நான் நேத்தே சொன்ன உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அந்த மலையை சேன்ட் கேத்தரின் என்று போற்றி அங்கே செல்வதும் அதை புனிதமாக கருதுவதும் மோசஸுக்கு 10 கட்டளைகள் அருளப்பட்ட இடம் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதும் அங்கே ஒரு சர்ச் இருக்கின்றது, அங்கே வழிபாடு நடத்துவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தூருசினாய் மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். அப்பொழுது எதற்காக தங்களுடைய மனைவி கடுமையான குளிரினால் பாதிக்கப்பட்டு கடுமையான இருள் கூட வழி தெரியவில்லை, எப்படி போறது எங்க போறது என்பதை பற்றி அவர்களுக்கு விரிவான விளக்கம் இல்லை. கடுமையான இருளாகவும் இருக்கின்றது, குளிராகவும் இருக்கின்றது. இரண்டுக்கும் சேர்த்து ஒரு பரிகாரமாக தூரத்தில் பார்க்கிறாங்க ஒரு நெருப்பு எரியுது. நேற்றே அந்த விவரங்கள் சொன்னேன், அந்த நெருப்பு ஒரு மரத்துக்கு மேலே அந்த மரம் தீப்பிடித்து எரிகின்றது, அந்த மரத்துக்கு மேலே அல்லாஹ் நெருப்பி காட்டுகின்றான். அப்ப அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிட்டு சொல்றாங்க, உம்குசு இன்னி ஆனஸ்து நாரா, நீங்க இங்கே தங்குங்க, நான் போய் அங்க போய் ஏதாவது நெருப்பு கிடைக்குதான் பாக்குறேன், அந்த நெருப்பு கிட்ட போறேன். எதுக்குன்னு சொன்னா, லஅல்லி ஆத்திக்கும் மின்ஹா மின் ஹபரின், நான் போய் அங்க போய் ஏதாவது செய்தி கிடைக்கும், நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும், எப்படி போனோம், எங்க போனோம், எங்க தங்கலாம் அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அல்லது அவர் ஜதுவத்தி மின்னாரி, அல்லது ஒரு நெருப்பு கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்தா நான் இங்கே நெருப்பு மூட்டி நம்ம கொஞ்சம் குளிராது காஞ்சிக்கலாம், ரெண்டுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும், நான் போய் எடுத்து வரேன்னு போறாங்க. போனா கிட்ட போறாங்க, ஃபலம்மா தாஹா, அந்த மரத்துக்கு மேலே எரியக்கூடிய அந்த நெருப்பை நோக்கி நகர்றாங்க. அவங்க தூரத்திலேயே பார்க்கறது மரம் எரியுற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு நெருப்பு எரியுது, இருட்டில் தெரியுது, கிட்ட போக போ அது மரமா இருக்குது, மரத்துக்கு மேல நெருப்பு எரியின்றது. சோல அந்த சென்ட் கேத்தரினிலே மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட அந்த இடம், அந்த மரம் இன்றும் ஒரு மரம் இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இதுதான் அந்த மரம் அப்படிங்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அல்லாஹ் அறிவோம். இதுதான் அந்த பற்றி எரிந்த மரம், மூசா அலைஹி ஸலாத்துக்கு வஹி வரும்பொழுது பற்றி எரிந்த மரம் இதுதான் சொல்லி மரத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க சென்ட் கேத்தரின்ல, அது எந்த அளவுக்கு உண்மை அல்லாஹ் அறிவோம். அல்லாஹ் சொன்ன ஃபலம்மா அத்தாஹா, அந்த மலைக்கு அவர் வந்த பொழுது, நூதிய மின் ஷாத்தியில் வாதில் ஐமனும் இல் புக்காத்தில் முபாரகத்து மின் ஷஜரா, அந்த மலைக்கு மேல் அந்த மரத்துக்கு மேல் எரியக்கூடிய நெருப்பை அடையாளமாக வைத்து அந்த முபாரக்கான அந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு அசரீரி சப்தம் கேட்டது, ஐயா மூசா, மூசாவே என்று சப்தம் கேட்டது. நேற்றே உங்களுக்கு சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பயந்துடுறாங்க, யார் நம்ம பேர் அந்த இருட்டில் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான், இன்னி அனல்லா ரப்புல் ஆலமீன், நான் தான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை ரசூலாக தேர்ந்தெடுக்கப் போகின்றான், நுபுவத்தை கொடுக்க போகின்றான். என்றால் எப்பவுமே நபிமார்களுக்கு நுபுவத்தை கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மத்தி கையில கொடுத்துட்டு ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில தர்பியத்தோட எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சில தர்பிய செஞ்சான், அந்த மாதிரி மூசா அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தர்பிய செய்யணும்னு முடிவு பண்ணான். முடிவு பண்ண உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அல்லாஹ் தான் நம்மள்ட்ட பேசுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, உடனே அல்லாஹ் அடுத்து என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே, என்ன பேச போறான்னு தெரியலையே அப்படின்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் சப்தம் வருது, உமா தில்க பி யமீனிக்கையா மூசா, மூசாவே உங்க கையில என்ன இருக்குது, உங்க கையில என்ன இருக்குது, அல்லாஹ் தெரியும் மூசா கையில் என்ன இருக்குன்னு சொல்லி. எப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் என்ன வச்சிருப்பாங்க, ஒரு தடி வச்சிருப்பாங்க, அசா எப்பவுமே ஒரு தடி வச்சிருப்பாங்க. அல்லாஹ் கேக்குற உமா தில்கபி யமீனிக்கையா மூசா, மூசாவே உங்க வலது கையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் கேட்டாதுக்கு ஒரே பதில் அசா சொல்லிட்டு போயிடலாம் அப்படித்தானே, இது கைத்தடி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பொதுவாகவே ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அல்லாஹ் கேட்டது ஒரு கேள்வி, இவங்க சொன்னது பத்து பதில், இவங்க சொன்னது பத்து பதில். என்ன சொல்றாங்க பாருங்க, காலஹி அசாய், இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கா அலைஹா, நான் அது மேல எப்பமா சாஞ்சி உட்கார்ந்துப்பேன், வஹுஷ் பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடு மாடுகளுக்கு இலதல பறிச்சு போடுவேன், ஒலிய பிஹா மாரி போகரா, எனக்கு இதுல நிறைய மல்டி பர்பஸ் காண்டி நான் யூஸ் பண்ணிப்பேன், இதுல நிறைய பிரயோஜனம் இருக்குது. இப்படிலாம் அல்லாட பயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லா கேட்டது கையில கைத்தறி, கையில என்ன கைத்தறி, அல்லா முடிஞ்சு போச்சு, அல்லா இதை வச்சு என்ன பண்ண போறீங்க, ஏது பண்றீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல அல்லா. இருந்தாலும் ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பதில் சொன்னாங்கடா, முசாலத்தில் புரிஞ்சுக்கிட்டா கேள்வி கேட்டது யாரு, அல்லாஹ். பொதுவாகவே மனித இயல்பு தான் தன்னை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்ககிட்ட ஓவர வளவலன்னு பேசுவோம் அப்படிதானே, இது இளைஞர்களுக்கு தெரியும். தனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்ககிட்ட ரொம்ப வளவல வளவலன்னு பேசுவோம். எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி பத்து கேள்வி கேட்டா கூட ஒரு பதில் சொல்ல மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டா பத்து பதில் சொல்லுவான், ஏன் தனக்கு பிடிக்குது, இது மனித இயல்பு. யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா பேசுவான் மனுஷன், இது மனித இயல்பு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, கேள்வி கேட்டது அல்லாஹ், அல்லாஹ்ட பேச வாய்ப்பு கிடைச்சது சாதாரண விஷயமா, அல்லாஹ்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நேரடியா பேசுறதுக்கு, இது சாதாரண விஷயமா, ஏன் விடுவானே வளவலன்னு பேசுவோம் அப்படின்னு அல்லாஹ் கேட்ட கேள்வி கேட்காத கேள்வி எல்லாத்தையும் சேர்த்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த அசாவை எப்போ கையில வச்சிருப்பேன், இதுவரை சாஞ்சி உட்காந்துப்பேன், இதை வச்சு நான் ஆடுதல் ஆடுக்கு இடத்துல வச்சு கொடுவேன், இன்னும் நிறைய இதுல பிரயோஜனம் எல்லாம் இருக்குது, நான் ஒன்னா சொல்லவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் பார்த்தா போதும், நான் கேட்ட கேள்வி கழிச்சு விட்டுல போதும், என்னுடைய நோக்கம் இதுல என்ன பிரயோஜனம் என்ன இது தெரிஞ்சுக்கிறது அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்பியத் படுத்தணும். என்ன தர்பியத் படுத்தணும், அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து சக்தியும் அனைத்து ஆற்றலும் இருக்கின்றது, அல்லாஹ்வை மீறிய சக்தி உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வை, அந்த நம்பிக்கையை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணான். அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, அல்கி அஸாக், மூசாவே அந்த தடியை கீழே போடுங்க. இப்ப இதுக்கு என்ன சொன்னாங்க, இந்த தடி மேல நான் சாஞ்சிப்பேன், இதை வச்சுக்க நான் இலதலை பறிச்சு போடுவேன், இந்த நிறைய யூஸ்ஃபுல்லான தடி இது, மல்டி பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிப்பேன், நிறைய இதுல பிரயோஜனம் இருக்குது அப்படி இப்படின்னு அளந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ் தடியை போடுன்னு சொன்ன கீழே போட்டாங்க. கீழே போட்ட உடனே ஃபலம்மா ரஆஹா தஹ்தஸ்ஸு கஅன்னஹா ஜான்னுன் வல்லா முத்பிரா, அவங்க தடியை போட்டாங்களே இல்லையோ அந்த தடி அப்படியே படம் எடுத்து பாயும் பாம்பாக மாறின உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த தடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப நல்ல தடி, நான் இலதர பறிச்சு போடுவேன், அது பண்ணுவேன், இதுவே பண்ணுவேன் சொல்லி கதை சொன்னாங்களோ அந்த தடி பாம்பா மாறின உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ள முதுமிரா உலம் யோக்கைப்பு, திரும்பி கூட பார்க்கல, அல்லாஹ் சொன்னா ஓடுறாங்க பயந்து. அல்லாஹ் யா மூசா மூசா யா மூசா நில்லு அக்கபில், திரும்புங்க. அந்த அந்த பாம்பு சும்மா சாதாரணமா இல்ல, கீழே போடுற பாம்பா மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோக்கி ஓடியாருது, யார் போட்டாலும் அவன் நோக்கி ஓடி வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுறாங்க, ஓடணும் யா மூசா அக்கபில் நில்லுங்க, லா தகஃப் பயப்படாதீங்க, இன்னக்க மினல் ஆமினீன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு பயப்படாதீங்க, பாம்பு ஒண்ணு ஒண்ணு செய்யாது உங்களை, சிலதுமே இந்த பாம்பாட்டிங்க பாம்பை போட்டு பிடிங்க பாய் ஒண்ணு செய்யாது அப்படிங்குமா, பிடிக்க முடியுமா, ஒண்ணு செய்யாது பாய், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, நான் வச்சிருக்க பாருங்க பிடிங்க அப்படிங்கிறான், பிடிக்க முடியுமா. அல்லாஹ் சொல்றான் லா தகஃப் பயப்படாது ஒண்ணு செய்யாது, இன்னக்க மினல் ஆமினீன், நீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது, பாதுகாப்பா இருப்பீங்க, பிடிங்க பிடிங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த பயப்படம் பயப்பட வேண்டாம், நான் மறுபடியும் அதை கைத்தறியாக மாற்றுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்பிக்கை வருது. சரி அல்லாஹ்வே சொல்றான், மறுபடியும் இதா மாத்திரங்கிறான், சரியா மாத்திரங்கிறான், தைரியத்தை வளர்த்து வர வச்சுக்கிட்டு அந்த பாம்பை பிடிச்சாங்க, அது என்னவா மாறிடுச்சு, கைத்தடியா மாறிடுச்சு. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல நினைத்த பாடம் என்னவென்றால், அல்லாஹ் நினைத்தால் உம்முடைய கைத்தடியை பாம்பாக மாற்றுவான், அல்லாஹ் நினைத்தால் அந்த பாம்பை உமக்கு கைத்தடியாக மாற்றுவான். எந்த கைத்தடி உங்களுக்கு பலனுள்ளது பிரயோஜனமானது என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக நினைத்த அந்த கைத்தடியை உங்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக அல்லாஹ்வால் மாற்ற முடியும். எதை தீங்கு தரக்கூடிய பாம்புன்னு நினைக்கிறீங்களோ அல்லாஹ் நாடினால் அதை பலன் தரக்கூடிய கைத்தடியாக மாற்ற முடியும். அப்ப உங்களுடைய பலன் தர்றதும் தீங்கு தர்றதுங்கிறது யார் முடிவு பண்ணுவா, அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவான், நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆன்ல சொன்னா, அஸா அன் துஹிப்பு ஷய்யன் அஸா அன் துஹிப்பு ஷய்யன் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும் வ அஸா அன் தக்ரஹு ஷய்யன் ஃபஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் தக்ரஹு ஷய்யன் ஃபஹுவ கைருல் லக்கும் وَعَسَانْ تُحِبُّ شَيْئًا فَوَ شَرُّ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. நீங்க ஒரு விஷயத்தை விருப்பீங்க, சே இது மனசே செய்வானா அப்படின்னு விருப்பீங்க, ஆனால் அதில் தான் உங்களுக்கு ஹைர் இருக்கும். وَعَسَانْ تُحِبُّ شَيْئًا, ஒரு விஷயத்தை நீங்கள் விருப்பப்படுவீர்கள், ஆசை கொள்வீர்கள், நேசம் கொள்வீர்கள், فَوَ شَرُّ لَكُمْ, அதுதான் உங்களுக்கு தீங்காக இருக்கும். وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ, உங்களுக்கு எது நன்மை எது தீமை என்பது யார் தான் அறிவார், அல்லாஹ் தான் அறிவான், உங்களுக்கு தெரியாது. இந்த படிப்பினையை தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தினா, நீங்க எது தீங்கு நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான், எதை நன்மை நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ் தீங்கா மாற்றுவான். அதனால உங்களுடைய முழு நம்பிக்கை யார் பேர்ல இருக்கணும், அல்லாஹ் மேல இருக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து தர்பியத் படுத்தினா. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொள்ள போவது எவ்வளவு பெரிய ஆள, ஒரு கொடூரன், தன்னையே ஆனா ரப்புக்கு உங்களை ஆளா, உலகத்துக்கே பெரிய ரப்பு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன், யார் நினைச்சாலும் சகட்டு மேனிக்கு வெட்டி கொள்ளுவான், அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு புத்தி படைச்சவன். அப்ப அவனை எதிர்கொள்ள போகும் பொழுது இந்த நம்பிக்கை எல்லாம் போனால் முடியுமா, அல்லாஹ் நான் தான் நடக்குங்கிற நம்பிக்கை இல்லாட்டா அவனுக்கு முன்னாடி தைரியம் தாவா செய்ய முடியுமா, அவன் தைரியமா அல்லாஹ் மார்க்கத்தை சொல்ல முடியுமா, அல்லாஹ் சொல்ல முடியுமா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முதல்ல அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினான். இதே தொடர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத் தாஹால அடுத்து சொல்ற அல்லாஹ் கால குதுஹா வலா தஹப் சனுஈதுஹா சீரத்தஹல் உலா, பயப்படாதீங்க பிடிங்க நான் மறுபடியும் பாம்பா மாத்துறேன் மறுபடியும் தடியா மாத்திடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ் ஸலாம் பிடிக்கிறாங்க தடியா மாறிடுது. இப்ப அடுத்து அல்லாஹ் என்ன பண்ணா, ஒதுமும் எதக்க இலா ஜனாஹிக், உங்களுடைய கையை இப்படி உங்களுடைய வலது பக்கம் அக்களுக்கள் இப்படி வைங்க. அல்லாஹ் சொல்ற ஒதுமும் எதக் இலா ஜனாஹிக, உங்களுடைய அக்களுக்கள் இப்படி வைங்க. தஹ்ருஜ், இப்படி கையை வெளியாக்குங்க. பயதா மின் கைரு சூஇன், உங்களுடைய கை அப்படியே பளபளபளன்னு ஷைனிங்கா மின்ன ஆரம்பிச்சிரும். அல்லாஹ் சொல்றான் மின்ன ஆரம்பிச்சிரும். பாக்குறாங்க ஆயத்தன் உஹ்ரா, இது அல்லாஹ்வுடைய இன்னொரு அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய இன்னொரு அத்தாட்சி. முதல் அத்தாட்சி பாம்பு போட்டாங்க தடியா மாறிடுச்சு, தடியை போட்டாங்க பாம்பா மாறிடுச்சு, அந்த பாம்பை பிடிச்சாங்க மறுபடியும் தடியா மாறிடுச்சு, முதல் அத்தாட்சி. ரெண்டாவது அத்தாட்சி, உங்களுடைய கையை இப்படி அக்குள்ள வச்சு இப்படி வெளியே எடுங்க, எடுத்தா கை பளபளன்னு ஷைனிங் ஆயிடும். ஆயத்தன் உஹ்ரா, இது ரெண்டாவது அத்தாட்சி. எதற்காக நுரியக்கமின் ஆயாத்தினர் குபரா, இப்படி சின்ன சின்ன அத்தாட்சிகளாக உங்களுக்கு தரேன் எதுக்காக அப்படின்றால், நீங்க அதை ஃபிரௌன்ட்ட போய் இதெல்லாம் எடுத்து சொல்லி அல்லாவுடைய அத்தாட்சியாக அல்லாவுடைய அடையாளமாக இதெல்லாம் சொல்லி அவனை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு நான் பெரிய அத்தாட்சியை காட்ட போறேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது ஹபிலா ஃபிரௌன், நீங்க எங்க போங்க ஃபிரௌன் இடத்துல போங்க. இன்னஹு தஃபா, அவன் ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்கிறான், ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்கான், அநியாயமா எல்லாம் பார்த்தவங்களாம் தனக்கு பிடிக்காதவங்க சகட்டு மேனிக்கு வெட்டி கொள்றான், சகட்டு மேனிக்கு அறுத்து கொள்றான், எல்லாத்தையும் தன்னை தான் வணங்கணுங்கிறான், தான் தான் பெரிய ரப்பு சொல்லிட்டு இருக்கிறான், அதனால ஃபிரௌன்ட போங்க அவன் வரம்பு மீறி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ் ஸலாம் சொல்றாங்க, கால என் ரட்சகனே, ரப்பிஷ் ரஹலி சௌதரி, யா அல்லாஹ் எனக்காக என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. ஏன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்கனவே அதுக்கேற்ற மாதிரி உள்ள விரிவா இருக்கணும்ல, நான் உள்ள சுருங்கி போயிருந்தோம்டா என்ன பண்ண முடியாது, இந்த பொறுப்பு ஏற்க முடியாது. எப்பவுமே பாருங்க, ஒரு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நம்ம ஆங்கிலத்தில் வந்து நம்ம மென்டலா அதுக்கு தயாரா இருக்கணுங்குவாங்க, மைண்ட் செட் வேணுங்குவாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் ஷரஹ சுதூர், உள்ளங்கள் விரிவாகணும். ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளங்கள் விரிவானால்தான் அங்க ஹக்கை ஏத்துக்க முடியும். சுருக்கி உள்ளத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட உட்கார்ந்தோம்டா அங்க எந்த நல்ல விஷயம் உள்ளத்துல இறங்காது, எந்த பொதுவான விஷயம் உள்ளத்துல இறங்காது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறுல வரும் அப்படின்னு சொன்னா, குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு வரும்பொழுது, அப்போ அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுட உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கரின் ஆட்சி காலத்துல உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஹலீஃபா அவர்களே அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள் எல்லாம் நிறைய மூத்தாயிட்டே இருக்கிறாங்க, இது குரான் அப்படியே மக்கள்கிட்ட மறக்கடிக்கப்பட்டு, அதனால நீங்க எல்லா குரானையும் தொகுத்து ஒரு குரான் வடிவத்தில் கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ அவுபக்கர் சொல்றாங்க, அவுபக்கர் உள்ளத்தில் அது இறங்கல, உமர் சொல்றது அவுபக்கர் புரிஞ்சுக்க முடியல, அவங்க உள்ளத்தில் இறங்கல. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும், குரான் என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாக்கப்பட்ட வேதம், அந்த வேதத்தில் எல்லாமே வந்து அத்தன்டிகேஷனா யார் இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒப்புதல் இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி குரானை பூரா ஒண்ணு சேருங்க அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. அப்படி குரானை பூரா ஒண்ணு சேரலன்னு சொல்லாத பட்சத்துல நாம இந்த குரானை ஒண்ணு சேர்க்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்னு இதனுடைய முக்கியத்துவம் அவ்வக்கரதுல உள்ளத்துல தெரியல, அவங்களுக்கு இறங்கல. இந்த குரான் துவக்கப்பட வேண்டிய என்ன அவசியங்கிறத உமர்ல என்ன முக்கியத்துவம் உணர்ந்தாங்களோ அந்த முக்கியத்துவம் அவ்வக்கரதுலன்னு தெரியல. உமரதி எல்லாத்துல மீண்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த ஆரம்பித்த பிறகு அவ்வக்க சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கி விட்டான், என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கி தான் எனக்கும் விளங்க வச்சுட்டான், இது எவ்வளவு முக்கியம். குரான் வந்து வெறும் ஹாஃபிதுகள் உள்ளத்துல மட்டும் இருக்குது, அவங்க மட்டும் மனநம் செஞ்சிருக்காங்க, அந்த ஹாஃபிதுகள் நாளுக்கு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுல போய் நிறைய ஷஹீத் ஆயிட்டு இருக்காங்க, இப்படியே மொத்த மொத்தமா ஷஹீத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப குரான் எப்படி பாதுகாக்கப்படுறது, அப்ப நம்ம அதை வந்து ஒரு நூல் வடிவத்திலேயோ ஒரு தொகுப்பு வடிவத்திலேயோ கொண்டு வரணும் அப்படின்னு உமர் ரதி அல்லாஹ் எதை எனக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார்களோ அதை அல்லாஹ் எனக்கும் புரிய வைத்து என்னோட உள்ளத்தை விரிவாக்கினான் விசாலமாக்கினான் சொல்றாங்க அவுபக்கர் ரதி அல்லாஹ். அப்புறம் அவுபக்கர் உமர் சேர்ந்து இந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கலாம் மஷ்ரூஆ பண்றாங்க, இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கலாம் போது அவங்க பார்வையிடப்படுறது ஸைத் இப்னு ஹாரிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, காதிபுல் வஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கும் பொழுதுலாம் எழுதி வைக்கிறவங்க அவங்கதான், அவங்களை கூட சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம குரான் தொகுக்கணும், இந்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்கறோம், நீங்க குரான் தொகுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா எந்த அப்ஜெக்ஷன் சொன்னாலும் அதே அப்ஜெக்ஷன் இவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல செய்ய செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யறது எப்படி துணிவு வந்துச்சு உங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியல, இதோட முக்கியத்துவம் தெரியல. திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க, அவங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பிறகு அவங்க ஜெயித் இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷரஹல்லாஹ் ஜெயித் இப்னு சாபித், ஹாரிஸ் இல்ல ஜெயித் இப்னு சாபித், ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷரஹல்லாஹு சத்ரி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கி விட்டான். அப்போ முதல்ல அவங்க சொல்ற வார்த்தை நியாயமான வார்த்தை, என்ன வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய துணியாத ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்ய முடியும், நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. அது நியாயமா கட்டுச்சு. ஆனால் பிறகு சொல்ல சொல்ல சொல்ல அவங்களுக்கு இதில் உள்ள நியாயங்கள் புரியுது. புரியும் பொழுது அல்லாஹ் அவங்க உள்ளத்தை விசாலமாக்குறான், விரிவாக்குறான். இப்ப எல்லாத்தையும் நான் அறிவுபூர்வமா தான் விளைவிக்க முடியும், என் அறிவுக்கு பொருந்தா தான் நான் அதிசயம் ஏத்துக்க மாட்டேன், எல்லாமே வந்து அத்தன்டிக்கேன்னு அல்லாஹ் ரசூலுடன் வந்திருக்கணும், இஸ்லாத்திற்கு அடிப்படை வந்து இறைவனுடைய வஹி மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன தொகுத்தது எந்த வஹியை வச்சு தொகுத்தாங்க சஹாபாக்கள்? இறைவனுடைய வஹி தான் ஆதாரம் அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன சஹாபாக்கள் தொகுத்தாங்களே எந்த வஹியின் அடிப்படையில் தொகுத்தாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் வஹி இறக்குனானா குர்ஆனை தொகுத்து வைங்கன்னு சொல்லி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் வஹி இறக்குனானா, ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் வஹி இறக்குனானா குர்ஆனை தொகுத்து வைங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வஹி மட்டும்தான் ஆதாரம், சஹாபாக்களை கூட்டம் ஏத்துக்க மாட்டோம், சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இதனாலதான் சொல்றேன், சஹாபாக்களை மறுக்கக்கூடியவருடைய அடுத்த ஸ்டெப் குரானை நிராகரிப்பதில் வந்து நிற்கும். குரானை பொய்யின்னு சொல்லுவாங்க, இவங்க அடுத்த ஸ்டெப் அங்கதான் நிற்கும். குரான தொகுத்து சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் மேல நம்பிக்கை இல்ல, அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல, அந்த சஹாபாக்களோட பேச்ச கேட்க வேண்டியது இல்ல, அந்த சஹாபாக்களை திருட்டு பசங்க முள்ள மாறிங்க முடிச்ச வைக்க நவுதும் இல்ல, சஹாபாக்கள் கொலை பண்ணிருக்காங்க விபச்சாரம் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாம் சஹாபாக்களை அவதூறு பேசுறவன் அடுத்த ஸ்டெப் எங்க இருக்கா, குரானே பொய் என்று சொல்லக்கூடிய குஃபுர் நிலைக்கு தான் ஆளாவான். அந்த நிலையில் ஆளாக வேண்டி வரும். இல்லைன்னு சொன்னா வஹி மட்டும்தான் ஆதாரம்டக்கா. இன்னைக்கு குரான் நமக்கு முன்னால தொகுக்கப்பட்ட ஒரு வேதமாக, பாதுகாக்கப்பட்ட வேதமா இருக்குது. இந்த குரானை தொகுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு யார் வஹி இறக்குனா, எப்படி தொகுத்தாங்க? இன்னைக்கு குரானிலே இத்தனாவது அத்தியாயத்திலே இத்தனாவது நம்பர்ல இருக்குது, யார் சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹ் சொன்னானா இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது நம்பர் வஹி இறக்குனானா? இத்தனாவது அத்தியாயத்தில் சூரத்துல் காஃபிலே இத்தனை நம்பர் ஆயத்தை பாருங்க, சூரத்துல் அன்கபூத்ல இத்தனை நம்பர் அத்தியாயத்தில் இத்தனை நம்பர் வசனத்தை பாருங்க சொன்னாங்களே, இந்த அத்தியாய வசனத்தை எழுதி கொடுத்தது யாரு, தொகுத்து கொடுத்தது யாரு? வஹி இறக்குனா அல்லாஹ். இன்னைக்கு ஈஸியா இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும்தான், வஹி மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? என்ன வஹி இறங்கிச்சு அபூபக்கர்ல நடக்கும், உமர்ல நடக்கும், நாங்க இந்த குரானே ஏத்துக்க மாட்டோம், நவுது பில்லா அப்படி சொல்லணும். வஹி மட்டும்தான் ஆதாரம் தரவங்க குரானை ஏத்துக்க கூடாது, ஏன்னா இந்த குரான் வஹி அடிப்படையில் இறக்கப்படல, வஹி அடிப்படையில் தொகுக்கப்படல, அபூபக்கர்னுக்கு வஹி வரல, உமர்னுக்கு வஹி வரல, ஜெயித் இப்னு சாபித்துக்கு வஹி வரல, ஷரஹ அல்லாஹு சத்ரி, அல்லாஹ் எங்கள் உள்ளத்தை விசாலமாக்கினான், எங்களுக்கு புரிய வச்சான், அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் விளங்க வச்சான், புரிய வச்சான், அதனால இந்த குர்ஆனை தொகுத்தோம்னாங்க. அதான் மூஸா அலைஹிஸ் ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு சரியான முறையில் விளங்குவதற்கு என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி வையா அல்லாஹ், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, ஏன்னா நான் நீ ஒரு பெரிய பொறுப்பு என்று தர்ற, ஒரு பெரிய பொறுப்பு, நபிங்கிற பொறுப்பு என்று தர்ற, அது எதிர்த்து போராட போறது ஒரு பெரிய பிரோனை எதிர்த்து போராட போற, இதுல என்ன பெரிய கூத்துனா மூஸா அலைஹிஸ் ஸலாம் தெரியல பாவம், அவங்க காலம் பூரா நினைச்சாங்க நம்ம பிரோன பெருசா எதிர்த்து போராட போறோம், ஆனா அவங்க காலம் பூரா எதிர்த்து போராடுறது பிரோனோட அதிகமா போறானது யாரை எதிர்த்து? அவங்க சமுதாயத்தை எதிர்த்து, அவங்க சமுதாயத்தில் கொடுத்த டார்ச்சர் தான் அவங்க அதிகம் பிரோன் கொடுத்த டார்ச்சர் கூட தாங்கிட்டாங்க, அந்த சமுதாயம் கொடுத்த டார்ச்சர் தான் அவங்களால தாங்க முடியல. இப்ப அவங்களுக்கு தெரியல நம்ம சமுதாயம் நல்ல மக்கள், நம்ம அவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக போறோம், பெரிய எதிரி பிரோன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பிரோனை பத்தி மட்டும் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு, யஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் லேசாக்கு, என்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் லேசாக்கு. என்ன சகோதரர்களே, எந்த ஒரு காரியத்தையும் நாம் எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் அதனை லேசாக்கவில்லை என்றால் நம்மளால் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியாது. நீ 1000 பிளான் பண்ணலாம், 1000 திட்டமிடலாம், 1000 மீட்டிங் வைக்கலாம், 1000 டிஸ்கஷன் நடத்தலாம், 1000 அதற்கான ஏற்பாடுகள் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம், எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் உங்களை வெற்றி தரணுங்கிற நாட்டை மட்டும் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா உங்களால் வெற்றி பெற முடியாது. அதனாலதான் மனுஷனுக்கு வாழ்க்கையில தன்னம்பிக்கை எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை அவசியம். தன்னம்பிக்கை மட்டும் ஒத்துட்டு இருக்குது, இறை நம்பிக்கை இல்ல அவன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஒரேடே இறை நம்பிக்கையே முழுமையா இருக்குது, தன்னம்பிக்கையே இல்ல அவனும் ஜெயிக்க முடியாது. குறுக்குற தெய்வம் கூறிய பிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அல்லாஹ் மக்காபலி சீரிய பிச்சு எல்லாம் தரமாட்டான். அப்ப தன்னம்பிக்கை இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்கணும், அந்த இரண்டும் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அதனாலதான் சொன்னாங்க, யஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் லேசாக்கி கொடு. வஹலுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய பேச்சை மக்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் என்னுடைய நாக்கில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு. ஞாபகம் இருக்குதுங்களா, அந்த தங்கத்தையும் அந்த நெருப்பு துணியை வைக்கும் போது நெருப்பு துணி வயலுக்கு போட்டுறாங்க, அதனால அவங்க நாக்கு திக்குதாக்க ஆயிடுது, அவங்க பேசுறது யாரும் லேசா விளங்கவே முடியாது அப்படி இருந்துச்சு அவங்க நாக்கு. அல்லாட துவா செய்யறாங்க, என்னுடைய நாக்கில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு, எஃப்கஹு கௌலி, என்னுடைய பேச்சை மக்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணம். ஒஜாலி வசீரம் மின் அஹ்லி ஹாரூன் அஹி, என்னுடைய சகோதரன் ஹாரூன எனக்கு அசிஸ்டண்டா கொடு. ஏன்னா எடுத்து போராட சாதாரண விஷயம் இல்ல, ஃபிரோன எடுத்து போராட போறேன், எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும், அதனால எனக்கு ஹாரூனை என்னுடைய சகோதரனை எனக்கு வந்து அசிஸ்டண்டா கூட ஹெல்ப்பா கொடுத்து, ஒஷ்துத் பிஹி இஸ்ரி, அவர் மூலமாக என்னுடைய கால்களை ஸ்திரப்படுத்து, எனக்கு ஹெல்ப் பண்ண வை. அஷ்ரிக் ஹுஃபி அம்ரி, அவனுடைய என்னுடைய எல்லா விஷயத்திலும் அவரை நான் பங்கு வைத்துக் கொண்டு அவரை கூட்டாக்கி கொண்டு அவரோடு சேர்ந்து இணைந்து செய்யும் வண்ணம் எனக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. சொன்ன உடனே இதெல்லாம் துவா கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, கால கது ஊத்தீத்த சுஅலகையா மூசா, மூசா நீங்க கேட்டது எல்லாம் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு ஆற்றல் சக்தி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, உலக்கது மன்னன் அலைக்க மரத்தன் உஹரா, உங்கள் மீது நாம் ஏற்கனவே பல உதவிகளை செஞ்சிருக்கிறேன், உங்களை ஃபிரோன்ட்டு காப்பாத்தின, நீங்க ஜோர்டானுக்கு போனீங்க, அங்க ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவர்கிட்ட 10 வருஷம் பாதுகாப்பா தங்கியிருந்தீங்க, இதெல்லாம் ஏற்பாடு பண்ண, இப்பொழுது மீண்டும் உமக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன். இது அவஹைனா இலா உம்மிக்கா யுமா யூஹா, உங்க அம்மாட்ட நான் சொன்னதை செஞ்ச ஞாபகம் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் உங்க அம்மாவுக்கு சொன்ன பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இது அவஹைனா இலா உம்மிக்க, உன்னுடைய தாய்க்கு நான் வகி அறிவித்தேன், மா யூஹா, அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னேன், அனி கதிஃபீஹி ஃபி தாபூதி ஃபக்தீஃபீஹி ஃபில் யம்மி, அவரை ஒரு பெட்டியில் வைத்து அவரை இந்த நதியில விட்டுவிடு, ஃபல் யுல்கீஹில் யம்மு பிஸ்ஸாஹிலி யாக்ஹுது அதுவும் லி வ அதுவும் லஹு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டுறான், அவருக்கும் எனக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு எதிரி கையிலேயே அவரை கொண்டு போய் சேர்ப்போம், அழைக்க முஹப்பத்தம் மின்னி, நான் அவன் அவருடைய விஷயத்திலே அவரை பற்றிய முகப்பத்தை அவருடைய உள்ளத்திலே போடுவேன், ஒளி துஷ்ணா அல ஐனி, உன்னுடைய கண்கள் குளிர்ச்சி ஆவதற்காக நான் இந்த மாதிரிலாம் செய்வேன் என்றெல்லாம் உன் தாயிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான உதவியும் செய்வான் சொல்லிட்டு, இது ஹப் அந்தவ அஹூக பி ஆயாத்தி, நீங்களும் உங்களுடைய சகோதரரும் என்னுடைய அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், ஒலா தனியா ஃபி திக்ரி, எந்த நிலையிலும் என்னுடைய எண்ணத்தை என்னுடைய சிந்தனையை மறந்துடாதீங்க, நான் ஞாபகத்திலே இருக்கணும் உங்களுக்கு, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோம், அல்லாஹ் உதவி செய்வாங்கிற அல்லாஹோட சிந்தனை எப்போ உங்களுக்கு இருக்கணும், இது ஹபா இலா ஃபிரௌன, ஃபிரௌன் இடத்துல போங்க, இன்னஹு தகா, அவன் ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்கிறான், நீங்க ரெண்டு பேருமே இப்ப ஃபிரௌன்ட்ட போங்க, முதல்ல பாருங்க அல்லாஹ் இது ஹபிலா ஃபிரௌனுங்கறான், நீங்க ஃபிரௌன்ட்ட போங்கங்கறான், இப்ப என்ன சொல்றான், இது ஹபா, நீங்க ரெண்டு பேரும் போங்க ஃபிரௌன்ட்ட, யார சேர்த்து, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து சொல்றான், ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவன் ரொம்ப கொடூரமானவன் உங்களுக்கு தெரியும், தடாலடே எல்லாத்தையும் வெட்டி போடுவான், கேக்குறது யாருமே இல்ல, ஒரு பெரிய அடங்கா பிடாரி அவன், அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் நீங்க ரஃப் அண்ட் டஃப் எல்லாம் பேசாதீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கோவக்காரங்க, அவன் கோவத்தை பத்தி நமக்கு தெரியும், பட்டு ஒரு அடி அடிச்ச உடனே என்ன ஆயிட்டாங்க, செத்து போயிட்டான், இது சக்கராத்த காலத்துல நடக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்த நேரத்துல வரும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்த நேரத்துல வருவாங்க, யாரு மலக்குள் மூத்து வந்த உடனே உயிரை வாங்க பலாறு மலக்குள் மூத்து அடிப்பாங்க, சக்கராத்த நேரத்துல எவ்வளவு பலகீன பார்ப்பாங்க மனுஷன், அந்த நேரத்துல உயிர் போற நேரத்துல பலாறு அடிப்பாங்க, மலக்குள் மூத்து ஓடுவார் அல்லாட்ட யாரு என்ன மூசா என்ன அடிச்சாரு உயிர் வாங்க போனா, அப்படி ஒரு கோவக்காரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் தடாலன்னு போற ஆளு, ரொம்ப பலமான ஆளும் கூட, அந்த கோவக்காரரான மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் யார்ட்ட அனுப்புறான், உலகத்திலே மிகப்பெரிய அடங்காப்பிடாரியான யார்ட்ட, ஃபிரௌன்ட்ட அனுப்புறான், அடங்காப்பிடாரி ஃபிரௌன்ட்ட கோவக்காரன மூசா அனுப்புறான், அனுப்பும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், கூலாலஹு கௌலல் லையினா, அவன்கிட்ட நீங்க சாஃப்டாவே பேசுங்க, அவன்கிட்ட என்ன பண்ணாதீங்க, உங்க கோத்தை கட்டிடாதீங்க, அவன் எவ்வளவு பேர் அடங்காப்பிடாரியா இருக்கட்டும், குடும்பமானவனா இருக்கட்டும், அரக்கனா இருக்கட்டும், அது இருந்து போட்டோம், ஆனா நீங்க பேசும் பொழுது சாஃப்டாவே பேசுங்க, அன்பாவே பேசுங்க, கூலாலஹு கௌலன் லையினா, அவரிடத்துல நீங்கள் அன்பாவே பேசுங்க, சாஃப்டாவே பேசுங்க, ஏன் தெரியுமா, லஅல்லஹு யதஃதக்கரு யஃஷா, ஒரு கால் உங்களுடைய இந்த சாதுரியமான அமைதியான அன்பான பேச்சு அவனை கூட மாற்றி அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடும், நீங்க சாஃப்டா பேசுற பேச்சு அன்பா பேசுற பேச்சு அவனோட உள்ளத்தில் என்னத்தை ஏற்படுத்தக்கூடும், அதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம யாருக்கா தாவா செஞ்சோம்டா, யாருக்கு தாவா செய்யறோமோ அவங்க ஃபிரௌனை விட கொடூரமானவர்கள் இல்ல. தாவா செய்யக்கூடிய நாம மூசா அலை இஸ்லாத்தோட கோபக்காரங்களும் இல்ல. அப்ப நாம எப்படி பேசணும்? தாவாவில் மிக மிக அன்பாக, சாதுரியமாக, நிம்மதியாக, அவர் புரியும் வண்ணம் நிதானமாக பேசணுங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தராங்க. காலா இதெல்லாம் அல்லாஹ் அவங்களை தர்பியத் படுத்தி கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புறான். இப்படி போங்க, இப்படி போங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்றான். கேட்ட உடனே ரெண்டு பேரும் சொல்றாங்க, ரப்பனா எங்கள் ரட்சகனே, என்னன்னா நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா நகாஃபா எஃபுரத்து அலைனா அவன் எங்கள் மீது வரம்பு மீறி நாங்க போய் அல்லாஹ் வனவந்து படால் போட்டு ஒரே போட்டு போட்டானக்கா என்ன சொல்ற கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க போய் பேச ஆரம்பிச்சு இவ்வளவுதான் சாஃப்டா பேசினா கூட நாங்க பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி பட்டுனு அருவாளத்துக்கு ஒரு போட்டு போட்டாண்டா சொல்றாங்க. இன்னா நகாஃபு நாங்க பயப்படுறோம் அல்லாஹ் என்னடா எஃபுரத்து அலைனா எங்கள் மீது அவன் வரம்பு மீறிடுவானோ, அவன் எத்தகா அல்லது அளவு கடந்து போயிடுவானோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் அப்படின்னாங்க. கால அல்லாஹ் சொன்னா லா தஹஃபா பயப்படாதீங்க, இன்னனி மாக்குமா உங்க ரெண்டு பேரோட நான் இருக்கிறேன், உங்க ரெண்டு பேரோட நான் இருக்கிறேன். அஸ்மா அரா நான் நீங்க பேசுவதில் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசினா நீங்க பேசுறது அவன் பேசுறது நீங்க நினைக்கிறது அவன் நினைக்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பேன், நடப்பதையெல்லாம் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் உங்க கூடவே இருக்கிறேன் பயப்படாதீங்க. நினைக்கிறது போன உடனே கேட்கறதுக்கு முன்னாடியே பட்டுன்னு போட்டுருவானோ வெட்டிடுவானோ அப்படின்னு பயப்படுறீங்க, அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்க கூடவே இருக்கிறேன். ஃபாத்தியா நீங்க ரெண்டு பேரும் போங்க, கூடா அவன் போய் சொல்லுங்க, அடுத்து பாருங்க அல்லாஹ் என்ன சொல்லுன்னு சொல்லுவான். இவ்வளவு தர்பியத் படுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு ஒரு தயக்கம், ஃபிரௌன் போய் டேய் நீ அல்லாஹ் இல்லடா எங்களை படிச்சு அல்லாஹ் ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னா அவனுக்கு என்ன கோபம் வரும், அவனுக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும். இது நினைக்கிறான் அவன் போய் எப்படி சொல்றது, அவன் நீ அல்லாஹ் இல்லன்னு சொன்னவன டக்குனு போட்டானக்கா அல்லாஹ் போய் சொல்றதுக்கு முன்னாடி என்னடா பண்றது அல்லாஹ் சொல்றான் கவலைப்படாது தைரியமா போங்க, ஃபாத்தியாக அவன்கிட்ட போங்க, ஃபகூலா அவன்கிட்ட சொல்லுங்க, இன்னா ரசூலா ரப்பிக்க நீ முதல்ல எடுத்தவனே நீ அல்லாஹ் இல்லன்னு சொல்லாதீங்க, அவன்கிட்ட நீ அவன்கிட்ட போய் நீ அல்லாஹ் இல்லன்னு சொல்லாதீங்க, முதல்ல என்ன சொல்லுங்க அல்லாஹ் பதுங்க. பொதுவாவே எப்பவுமே தாவா விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது பொதுவான ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கணும், எடுத்தவுடனே நிராகரிக்க விஷயத்துல ஆரம்பிக்க கூடாது, அவங்களும் நமக்கு எங்க கான்ட்ரவர்ஷியல் அங்கேயும் ஆரம்பிக்க கூடாது. ரெண்டு பேருக்கு பொதுவான விஷயம் என்ன அல்லாஹ் சொல்றான், யூதர்களை உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு பிளாட்ஃபார்மத்துக்கு வாங்க. அது என்ன பிளாட்ஃபார்ம், அல்லா நிஷிரிக்க பில்லா அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஓகே அதுல வாங்க. அல்லாஹ் நிஷிரிக்க பில்லா அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அல்லாவை தவிர யாரையும் நம்ம இபாத செய்ய மாட்டோம், பெற்றோர்களுக்கு பணிவிட செய்வோம், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதா. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், பொதுவான விஷயங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயங்களை கூப்பிடுங்க, கூப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் தாவாவுடைய ஸ்டைல், தாவாவுடைய முறை. அதான் அல்லாஹ் சொல்றான், முதல்ல அவன் போய் சொல்லுங்க நீ ரப்பு இல்ல அல்லாஹ் இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, இன்னா ரசூலா ரப்பிக்க உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் நாங்க, உன்னுடைய ரப்பிட்ட அதாவது நீ பெரிய ரப்புன்னு சொல்லிட்டு போ, நீ பெரிய ரப்புன்னு சொல்லிட்டு போ, ஆனா உனக்கு மேல ஒரு ரப்பு இருக்கிறான், அந்த ரப்பு எங்களை தூதராக அனுப்பியிருக்கிறான், நாங்க யாரும் இல்ல, நீ சொல்ல நாங்க ரப்புன்னு சொல்ல மாட்டோம், நாங்க வந்து உன்னுடைய ரப்பு எங்களை தூதராக அனுப்பியிருக்கின்றான், அதனால நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னா முதல்ல அரிசில் மானா பனி இஸ்ராயில பனி இஸ்ராயல் எங்களோட அனுப்பிடு, அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறல்ல நீ முதல்ல எடுத்தோடனே வணங்குறதுங்கிறது இறைவன் அதெல்லாம் அப்புறம் முதல்ல அவங்கள்ட சமாதானம் பேசுகிறேன், நாங்க எதுக்கு வந்திருக்கோம் சொன்னா பனீஸ்ரனை அடிமைப்படுத்தி சித்திரவதப்படுத்தி இருக்கிறிய அந்த பனீஸ்ரனை எங்களோட அனுப்பிடு, ஒலா துஅதிபு அவங்கள சித்திரவதப்படுத்தாத நீ வேதனைப்படுத்தாத, அது ஜேனாக்க வி ஆயத்தி ரப்பிக்க உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து நாங்கள் சில அத்தாட்சியில கொண்டு வந்திருக்கிறோம், ஹொஸ்ஸலாமு அலா மணித்தப அல்ஹுதா அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகும். உனக்கு சாந்தி உண்டான்னு சொல்லிட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாதீங்க, அவனுக்கு சாந்தி உண்டாகக்கூடாது, அவனுக்கு சமாதானம் அன்பு கிடையாது. யார் நேர் வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சாந்தியும் அமைதியும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. இன்னாக்கது ஊகிய இலைனா மேலும் எங்களுக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கு, அண்ணல் அதாப அலாமன் கர்தபவத்தவல்லா யார் பொய்ப்பித்து நிராகரிக்கின்றானோ அவனுக்கு அல்லாவுடைய அதாபு இறங்கும் என்பதும் எங்களுக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அல்லாஹ் சொன்ன மாதிரியே அப்படி ஏபி சொல்றாங்க, இந்த பருப்பா நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா அல்லாஹ் வந்து எங்களை த தன்னோட தூதரா அனுப்பியிருக்கிறான் எங்க ரெண்டு பேரையும். நான் வந்து வந்திருக்கிறது நீ பனி இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி சிறுமப்படுத்தி அவங்களை சித்திரவதப்படுத்திட்டு இருக்கிற, நீ அவங்களை எங்களோட அனுப்பிடு, நான் கூட்டு போயிடுறோம், அவங்க வேதனைப்படுத்தாத. ஏன்னு சொன்னா நீ நேர் வழியை பின்பற்றினா உனக்கு சாந்தியும் இறைவனுடைய அருளும் கிடைக்கும். யார் நேர் வழியை பின்பற்றாமல் பொய்பித்து நிதாகரிச்சாங்களோ அவங்களுக்கு அல்லாட வேதனை இறங்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. சொன்ன உடனே கால ஃபிரவுன் கேட்டான், மன் ரப்புக்குமாயா மூசா, மூசாவே உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யாரு, உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்டான். கால சொன்னாங்க, ரப்புனா எங்கள் ரட்சகன், அல்லதி ஆதா குல்லஷை இன் ஹல்கஹு சும்மஹதா, எங்க ரப்பு தான் எல்லா படைப்புகளையும் முறையா படைத்து அவர்களுக்கு நேர்வழி கொடுத்தான், அவன் தான் எங்க ரப்பு. அப்ப நீ ரப்பு இல்ல, அவன் கேட்கறான் உங்க ரப்பு யாருன்னு கேட்கறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியமா சொல்லிட்டாங்க, இப்ப இதுக்கப்புறமேட்டு மன்னரே நீங்க தான் எங்க ரப்பு, நாங்க சும்மா பேச வந்தோம் அப்படிலாம் சொல்லல, காம்ப்ரமைஸ் பண்ணல, தெளிவா சொல்லிட்டாங்க, ரப்பு நல்லதி ஆதா குல்லஷை இன் ஹல்கா சும்மஹதா, எங்க ரப்பு யாருன்னு சொன்னா அவன் தான் எல்லா உயிர்களையும் படைத்து அவர் உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து நேர்வழியும் கொடுத்தான், அவன் தான் எங்க ரப்பு. காலம் கேட்டான், அப்படின்டா குரோனில் ஊலா, இதுக்கு முன்னாடி அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய செத்து போயிட்டாங்களே அவங்களை பத்தி என்ன சொல்றீங்க, இதுக்குள்ள நிறைய பேர் செத்து போயிட்டாங்கல்ல, இப்பதான் பூசா வந்து பூசா ஏதோ ரப்ப சொல்றீங்க, இப்ப முன்னாடி இறந்து போனார்களே அவர்கள் நிலை என்ன. கால மூசா சொன்னாங்க, இல்முஹா இந்த ரப்பி, அவங்களை பத்தி அறிவு அல்லாஹ்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நாங்க ஏதானா எங்களுக்கு தெரியாது, எங்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். லா எதில் ரப்பி ஒலா என்சா, நிச்சயமா எங்க ரப்பு யாரையும் வழிகெடுக்க மாட்டான், யாருடைய விஷயத்தை பற்றியும் தீர்ப்பளிக்க மறக்கவும் மாட்டான், இவங்களுக்கு என்ன தீர்ப்பு இவங்களுக்கு என்ன தீர்ப்பு தெளிவா தீர்ப்பளிப்பான், எங்க ரப்பு மறக்கவும் மாட்டான். அல்லது ஜால் அளக்கும் அறந்த மகதா, அவன் தான் உங்களுக்கு இந்த பூமியை துட்டிலாக ஆக்கி கொடுத்தான். ஓ சலக்கலக்கும் ஃபீஹா சுபுலன், அதுல உங்களுக்கு பாதைகளை அமைத்து கொடுத்தான். ஓ அன்சல மின ஸமா மாஅன், வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்தான். வித்தியாசமான ஜோடி ஜோடியான செடி கொடிகளை அவன் தான் உருவாக்கி கொடுத்தான். குழு ஒரு ஆமக்கும், இதிலிருந்து நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்ல புசியுங்கள், இன்னபி தாலிக்கல் ஆயாத்தில் உளின்னுகா, அறிவுள்ள மக்களுக்கு இதுல நிறைய அறிவுகள் இருக்கின்ற, நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, இப்படி அவங்க தாவா செஞ்சுட்டே வர்றாங்க. உலகத அரைனா ஆயாத்தினா குல்லஹா ஃபகத்த பாபா, இப்படி இவ்வளோ தெளிவா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியும் அவைகளை பொய்ப்பித்து நிராகரிச்சான். நிராகரிச்சவன கால சொன்னா, அஜித்தனாலி துஹ்ரிஜனா மின் அர்தினா பி செஹரிக்க யா மூசா, என்ன மூசாவே, என்ன மூசாவே, ஏதாவது மாயாஜாலம் காட்டி எங்களை இந்த ஊர்ல துரத்தி விட்டுட்டு நாங்க யார அடிமையா வச்சிருக்கிறோமோ அவங்கள ஆட்சியாளர்கள் ஆக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னா, அஜித்தனாலி துஹ்ரிஜனா மின் அர்தினா, எங்களுடைய இந்த பூமியிலிருந்து எங்களை வெளியாக்கி விட்டு விசேகரிக்க உன்னுடைய எங்கேயோ போய் பத்து வருஷம் தங்கிட்டு இருந்து நல்ல சூனியம் கத்துட்டு வந்திருக்கேன், அந்த சூனியத்தை காட்டி எங்க மெட்ட பாக்குறேன். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, வந்தவன அந்த ஒன்னு அத்தாட்சி என்னன்னு கேட்டாங்க, உடனே தன்னுடைய அக்கல்ல இருந்து கையெடுத்து காட்டினாங்க, அது ஷைனிங் ஆயிடுச்சு, பாம்பு தூக்கி போட்டாங்க, பாம்பு கம்பு தூக்கி போட்டாங்க, கம்பு பாம்பா மாறிடுச்சு, இப்படிலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க. அதுலயும் ஹதீஸ்ல வருது அப்படின்னு சொன்னா, அந்த கம்பு தூக்கி போட்ட உடனே அந்த பாம்பு நேரம் பாஞ்சிச்சு, யார பார்த்து, ஃபிரௌனை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் சீட்டை உட்கார்ந்து இருந்தவன், மன்னருடைய சீட்டில் உட்கார்ந்து இருந்தவன், பாம்பு வந்தா என்ன அங்க மன்னரா இருந்தானா மன்னங்கட்டியா இருந்தானா, எழுச்சி ஓட ஆரம்பிச்சான், மூசா புடி புடி புடி புடி, அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சாங்க. இதை பார்த்துருக்கான், ஆஹா பத்து வருஷம் கேந்து போய் எங்கேயோ போய் நல்ல பெரிய சூனியக்காரன் நல்ல சூனியம் கத்து இருந்திருக்காரு, கம்ப போட்டு என்னவா காட்டி காட்டுறாரு, நம்மள்ட பாம்பா காட்டுறாரு, கையை இப்படி காட்டுறாரு, பல பல பல ஷைனிங்கா இருக்குது. அது சொல்றான் ஃபிரௌனே, துஹ்ரிஜனாமின் அருளினா பி செஹரிக்கையா மூசா, மூசாவே உம்முடைய இந்த மாயாஜால வேலையை வச்சு உம்முடைய சூனியத்தை வச்சு எங்களை வெளியாக்க நினைக்கிறீர்களா, பல தியன்னக பி செஹரி மின் மிஸ்லிஹி ஃபஜஅல் பைனனா வ பைனக மௌஇதன் லா நுஹ்லிஃபு நஹ்னு வ லா அன்த மகானன் சுவா. அப்படியா, இதை விட பெரிய சூனியக்கார நான் கூட்டு வரவா, யார் கேட்டா, சூனியம் கத்துட்டு வந்து பெரிய அத்தாச்சு கிட்டாச்சு அல்லா இப்படின்னு சொல்லி ஏமாத்த பாக்குறியா, நான் தியன்னக மிஸ்ஹரி மிஸ்லிஹி, இதே போன்ற சூனியக்காரர்களை நான் கூப்பிட்டு வருவேன், ஃபஜல் பைனனா வ பைனக மௌஇதன், நமக்கு நான் உனக்கு எனக்கு ஒரு நாளை முடிவு பண்ணு, சூனியம் வச்சிருவோமா. முதல் முதல்ல சூனியக்கார சவால் கூப்பிட்டது யாருங்க, தெரியுதா, வச்சிருவோமா ஒரு நாளைக்கு போட்டி வச்சிருவோமா, சூனியக்காரனே வா என்ன பண்றோம் பாத்துருமா அப்படின்னு சூனியக்காரனோட சண்டைக்கு போனது யாரு, ஃபிரௌன் முதல்ல. அப்ப யாரோட சுண்ணத்து, யாருடைய சுண்ணத்துங்க? ஃபிரௌனுடைய சுண்ணத்து. ஃபஜல் பைனனாவ பைனக மௌஈதன், உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போடலாமா, ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுவோமா? அல்லாஹ் நுஹலிஃபஹு நஹனு வலா அன்த, நானும் சரி நீயும் சரி மாறக்கூடாது. அக்ரிமெண்ட் அக்ரிமெண்டா இருக்கணும், பேச்சு பேச்சா இருக்கணும், 50 ரூபாய் ஃபாண்ட் பேப்பர்ல எழுதிக்கணும் அப்படிலாம் சொல்றான். சொன்னா பாருங்க, லா நுஹலிஃபு நஹனு வலா அன்த, நீயும் மீறக்கூட நானும் மீற மாட்டேன், மக்கான சுவா ரெண்டு பெர்ஃபெக்டா இருக்கும் ரெண்டு பேரும், ஓகேயா அப்படின்னு. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்களுடைய நோக்கம் சூனியக்காரர்களை வெல்றதோ, அல்ல சூனியக்காரர்களோட சண்டை போடுறதோ, அல்ல சூனியக்காரர்களோட பகிரங்க விவாதம் பண்றதோ, அதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து நோக்கம் இல்லை. அவங்களுடைய நோக்கம் தாவா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து நோக்கம் தாவா. அதனால என்ன பண்ணாங்க பாருங்க, காலமோ இதுக்கும் யௌமு ஜீனா அப்படியா. அப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள்ல ஒரு பெருநாள் வருதுல, பண்டிகை நாள், ஊர் மக்கள் எல்லாம் கூடி பெண்டா கொண்டாடுவீங்களே, அன்னைக்கு வச்சுக்கலாம் விளையாட்டை. நோக்கம் என்ன? மக்களுக்கு தாவா செய்யணும், அல்லாட குதிரத்தை மக்கள்கிட்ட காட்டணும், அல்லாட வல்லமையை மக்களுக்கு காட்டணும், சூனியக்காரனோட ஜெயிச்சிருந்து காட்டுறதல்ல முசாலத்துல நோக்கம். முசாலத்துல நோக்கம் மக்களுக்கு தாவா செய்யணும், அல்லாட குதிரத்தை காட்டணும். சரி, மக்களுக்கு காட்டுறதுக்கு ஃபிரௌன் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டான். உடனே என்ன பண்ண, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்களுடைய பெருநாள் நாள் வருது இல்ல, உங்களுடைய பண்டிகை நாள், அந்த பண்டிகை நாளே செலக்ட் பண்ணுவோம். காலையிலேயே அதிக மக்கள் சீக்கிரமா எல்லாரும் அந்த மைதானத்துக்கு வந்துடணும். மூசாலை சொல்றாங்க, ஓகே ஃபிரௌன் ஒத்துக்கிட்டான். உடனே ஓகே ஒத்துக்கிட்டு அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் ஒன்று சேர்த்தான், எல்லா சூனியக்காரர்களையும் கூப்பிட்டான். ஊர்ல உள்ள சூனியக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த வரப்பா இந்த மாதிரி வந்திருக்காரு ஒருத்தர் சூனியக்காரரு, அவர் சூனியத்தை நீங்களாம் ஜெயிக்கணும், என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி சூனியக்காரர்கள் கூப்பிட்டு கேட்கறான். அப்ப சூனியக்காரன் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு என்ன தருவே, எங்களுக்கு என்ன தருவ, எங்களுக்கு என்ன கூலி, நாங்க சூனியக்காரன் ஜெயிக்கணும், சூனிய வைக்க தான் எங்களுடைய பொழப்பு, எங்களுடைய வேலை, நாங்க சூனியக்காரன் ஜெயிக்கணும், எங்களுக்கு என்ன தருவே அப்படின்னாங்க. இதுதான் பாருங்க நபிமார்களுக்கும் சூனியக்காரர்களுக்குள்ள வித்தியாசம். நபிமார்களுடைய இயல்பு என்ன, அலுக்கும் அழகி அஜிரா, நாங்கள் செய்யக்கூடிய பணிக்கு உங்கள்ட்ட கூலி கேட்க மாட்டோம், இன் அஜிரி இல்லா அல்லா, எங்களுடைய கூலி யார்ட்ட இருக்குது, அல்லாட்ட இருக்குது. சூனியக்காரன் என்ன கேட்டான், சொன்ன உடனே எங்களுக்கு என்ன கூலி தருவே, கால சொன்ன அப்படியா, இன்னும் முகர்ரபூன், நீங்களாம் வந்து என்னுடைய பர்சனல் விஐபிஸ் ஆக்கிக்கிறவங்களே, உங்களுக்கு என்ன வேணுமோ தர்றேன். ஏன்னா முக்கியமான தருணம் ஃபிரௌனுக்கு, வாழ்வா சாவாங்கிற மாதிரி சவால் விட்டுட்டான், அந்த சவாலை நிறைவேற்றி ஆகணும். அதனால என்ன பண்ணா, எல்லா சூனியக்காரனையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு போட்டி ஆரம்பிக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலலகம் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்களுக்கு சொன்னாங்க, வைலக்கும் லா தஃப்தரு அலல்லாஹி கதீபா, இந்த பருப்பா அல்லாஹ் மீது அநியாயம் இட்டுக்கட்டி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, தாவா செய்யறாங்க. நீங்க செய்ய போற சூனியம் வந்து பொய்யான சூனியம், இது அல்லாஹ் மேல இட்டுக்கட்டில போய் சொல்லாதீங்க, இது அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் கொடுத்தாலும் சொல்லாதீங்க, நான் சொல்றது அல்லாவுடைய அத்தாச்சி, இதுக்கு சூனியத்துக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க பண்ற சூனியம். இத பாருங்க, சூனியம் சூனியம் சூனியம்னு அல்லாஹ் திரும்ப திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான், திரும்ப திரும்ப அல்லாஹ் சூனியக்காரர்கள் வந்தார்கள், சூனியத்தை செஞ்சார்கள், சூனியம் பண்ணாங்க, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், இப்ப எல்லாம் சூனியம் சூனியம் சூனியங்கிறான். அப்படி இல்லாத ஒரு சூனியத்தை அல்லாஹ் இத்தனை தடவை சொல்வானா, சூனியமே இல்ல, சூனியம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னா, இல்லாத ஒரு சூனியத்தை பத்தி அல்லாஹ் இத்தனை தடவை பேசுவானா, சொல்ற புரியுதுங்களா, சூனியம்லாம் கிடையாது அதெல்லாம் பொய், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா, இல்லாத சூனியத்தை பத்தி அல்லாஹ், இல்லாத பொய்ய பத்தி ஒரு பொய் அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்வானா? எனக்கு தெரிஞ்ச 58 இடத்துல அல்லாஹ் சூனியத்தை பத்தி சொல்றான் குர்ஆன்ல, எத்தனை இடம், 58 இடத்துல அல்லாஹ் சூனியத்தை பத்தி சொல்றான். சூனியமே ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இல்லாத ஒன்றை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான் இத? சூனியம் என்பது ஒரு ஷிர்க்கு, அது ஒரு ஹராம், அது ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரானது. அந்த சூனியத்தை அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலால் வெற்றி பெற வைத்தான். சூனியமே ஒண்ணு கிடையாது அப்படின்டா, இல்லாத ஒண்ணு அல்லாஹ் ஜெயிச்சானா? மைதானத்தில் நிக்கிறான், கத்திய வச்சுட்டு இப்படி யாரோட சண்டை போடுற, நான் காத்தோட சண்டை போடுறேன், அறிவாளி சொல்லுவோமா, எதிர ஒரு எதிரி இருந்து அவனோட சண்டை போட்டு அவன் வெட்டுனா அதை வெற்றின்னு சொல்லுவோம். எதிரில் இல்லாத ஒரு கற்பனை வடிவத்தை இவனா உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த கற்பனை அவனோட சண்டை போட்டா அது எப்படி சண்டையாகும், அதுல வெற்றி பெற்றா அது எப்படி வெற்றியாகும்? அதைத்தான் அல்லாஹ் சுபானத்தில செய்யறான். சூனியம் என்பது கற்பனை அல்ல, சூனியம் என்பது இல்லாத ஒன்று அல்ல, இல்லாத ஒன்றோடு அல்லாஹ் வெற்றி பெற்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் எங்கேயாவது. ஷைத்தானே அல்லாஹ் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னா ஷைத்தான் எல்லாம் ஒன்னு கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்ப இல்லாத ஷைத்தான் அல்லாஹ் எப்படி ஜெயிச்சான்? இல்லாத சைத்தான் அல்லாவுடைய வழிகெடுக்க பூமிக்கு அனுப்பினா, சைத்தான் ஒண்ணு இருக்கிறான், அவன் அல்லாவுடைய படைப்பு, அவன் மோசமானவன், அவன் அல்லாவுடைய எதிரி, அல்லாவுடைய அடியாருடைய எதிரி, அவன் மக்களை வழிகெடுக்கக்கூடியவன், மிகப்பெரிய நரகவாதி, இதுதான் உண்மை. அதே மாதிரிதான் சூனியம், சூனியன் ஒண்ணு இருக்குது, அது ஒரு ஷிருக்கு, அது ஒரு ஹராமு, அது பெரும் பாவம், இதெல்லாம் யார் மறுத்தா? பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சூனியத்தை ஏத்துக்கிறாங்க, அதனால முஷ்ரிக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை இஸ்லாமிய அறிஞர்களும் முஷ்ரிக்கலாம், என்ன சூனியத்தை ஏத்துக்கிட்டாங்களா, சூரியத்தை நம்புறாங்களா? நம்ம சைத்தான் இருக்கிறோம் நம்பணும்டா, அப்ப சைத்தான் ஏத்துக்கணும் அர்த்தமா, சைத்தான் வழிபட அர்த்தமா? அதே மாதிரி சூனியம் என்பது சகோதரர்களே, அல்லாஹ் படைச்சான், அது ஒரு ஷிர்க், அது ஒரு ஹராமு, அது ஒரு பெரும் பாவம். அந்த பாவத்தை, அந்த ஹராமை, அந்த ஷிர்க்கை அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலால் வெற்றி பெற வைத்தான். அதத்தான் அல்லாஹ் சொல்றான். இப்படி இருக்கும் பொழுது சூனியனே ஒண்ணு கிடையாது, சூனியங்கிறதே ஒரு பொய், சூனியங்கிறதே ஒரு கற்பனை, சூனியங்கிறதே ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னா, இல்லாத கற்பனை, இல்லாத பொய் அல்லாஹ் இருக்கிறது சொன்னா குரான்ல, இல்லாத பொய் அல்லாஹ் எப்படி வெற்றி பெற்றதா சொல்றான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் வென்றதா எப்படி சொல்றான், அல்லாஹ் ஆற்றல் வென்றதா எப்படி சொல்றான்? சகோதரர்களே, இது அவரவருடைய அறிவிலே ஏற்பட்ட குளறுபடி. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலலன் மூஸா, அந்த சூனியக்காரர்களுக்கு போற கூட சொல்றாங்க, மூஸா அலைஹிஸ்ஸலாம் வயல கொண்டு பாருங்கப்பா, லா தஃப்தரு அலா அல்லாஹி கதிபா, அல்லாஹ் மேல ஹிட்டு கட்டி போய் சொல்லாதீங்க, நீ பண்றது போற சூழ்ச்சி, இது இது பொய், இது நீ செய்யக்கூடிய சூனியம் என்பது இது வந்து ஒரு சிறுக்கு, ஒரு பெரும் பாவம், இந்த சிறுக்கை, இந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க, அல்லாஹ் மேல இட்டு கட்டாதீங்க. ஃபயுஸ் ஹைதக்கும் பி அதாப், அப்படி அல்லாஹ் மேல நீங்க இட்டு கட்டினீங்கன்னா அல்லாஹ் உங்க மீது அதாப இறக்குவான். ஒக்கது ஹாப மணிஃப்தரா, நிச்சயமா அல்லாஹ் மீது இட்டு கட்டுபவன் நிச்சயமா வெற்றி பெற மாட்டான், தோல்வி அடைவான், அழிந்து விடுவான். அம்ரஹும் பைனஹும் வசரு நஜ்வா, உடனே இந்த சூனியக்காரலாம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் தங்களுக்குள்ள கூடி பேச ஆரம்பிச்சாங்க, என்ன பத்தி நீங்க குண்டுத்துக்கு போறாரு, இவர் நம்ம பண்றது பூரா ஃப்ராடுன்னு தெரியும், எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாம் தெரியும், சூனியங்கிறது ஃப்ராடு, பித்தலாட்டம், நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறோம், இது வந்து ஒரு ஷிர்கானது, ஒரு பொய்யானது, இது அல்லாவால் நிராகரிக்கப்பட்டது, இது வந்து மக்களை நம்ம ஏமாற்றுறதுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு தெரியும், இவர் திடீர்னு அல்லாவுடைய அதாபுக்கு தாங்கிறாரு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு மசூலா பண்றாங்க. காலம் அவர் சொன்னார்கள், இன் ஹாதானில சாஹிரா, பேச சொன்னாங்க, சரி எனவே நமக்கு ஃபிரோன்ட் என்ன கிடைக்க போகுது, நமக்கு என்ன கிடைக்க போகுது, பெரிய பரிசு கிடைக்க போகுது, நம்ம திறமையை பூரா காட்டுவோம், காட்டி இவங்க ரெண்டு பேரும் தோக்கடிச்சிட்டோம்னா நமக்கு பரிசா என்ன மாதிரி போயிட்டே இருப்போம், அப்புறம் அல்லாஹ் இல்ல அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க. அந்த சூனியக்காரர் முடிவு பண்ணாங்க, முடிவு பண்ணிட்டு அந்த சூனியக்காரர் உடனே தங்களுடைய அமைச்சரவை சகாக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த பாருங்க நாங்க ரெடி ஆயிட்டோம், நீங்க இவங்கள்ட்ட என்ன சொல்லுங்க சொல்லிங்க மக்கள்கிட்ட அப்படின்ன உடனே இவங்க வர்றாங்க, அமைச்சர் சகாக்கள் வர்றாங்க, பொதுமக்களை பார்த்து சொல்றாங்க, ஃபிரோனுடைய ஏற்பாட்டில் சொல்றாங்க, காலு இன் ஹாதானில சாஹிராணி, இந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் பெரிய சூனியக்காரர்கள், யார சொல்றாங்க, மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் சொல்றாங்க, ரெண்டு பேரும் பெரிய சூனியக்காரர்கள், யுரிதானி அன் யுக்ரிஜாக்கும் மின் அர்திக்கும் பிஸஹ்ரிஹிமா, இவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய சூனியத்தை வைத்து உங்களை இந்த பூமியில் இருந்து விரட்ட ஆசைப்படுகிறார்கள். யார சொல்றாங்க, திபுத்திகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்க இந்த பூமி, இந்த பூமியிலிருந்து உங்களை விரட்ட ஆசைப்படுகிறார்கள். எதுஹபாபி தரியக்கத்திக்கும் முஸ்லா, நீங்க உங்களுடைய பாதையை பார்த்துக்கிட்டு வேற வழியில போக வேண்டியதான், இந்த ஊரை விட்டு வெளியே கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்றாங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஃபஜ்மியு கைதக்கும் சும்மாத்து சஃபா, நீங்க நாங்க எல்லாருடைய இதையும் ஒண்ணு சேர்த்திருக்கிறோம், இவர்களுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களும் திரட்டி இருக்கிறோம், எல்லாம் வரிசையா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரோன் சொல்றான், ஒக்கத் அஃலஹல் யௌம மனிஸ்தாலா, இன்றைய நாளில் யார் ஜெயிக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவர் ஆவார், இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு சூனியக்காரங்க யார் வெல்றாங்களோ அவர் தான் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆவார் அப்படின்ற உடனே காலு சூனியக்காரன் வந்துட்டாங்க, கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க, கிரவுண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் மத்தியில அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இவங்க ரெண்டு பேரும் சூனியக்காரங்க, சூனியத்தை வச்சு உங்களை விரட்ட வந்திருக்காங்க, இவங்களும் நாங்க சூனியத்தின் மூலமாகவே நான் என்ன பண்ண போறோம், ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலு அந்த சூனியக்காரர் சொன்னார், யா மூசா, மூசாவே, இம்மா அன் துல்கி இம்மா அன் நக்குன அவ்வளம் நல்கா, நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா சூரியத்தை போடுறீங்களா, இல்ல நாங்க முதல்ல போடவா கேக்குறாங்க, மூசா நீங்க ஆரம்பிக்கிறீங்க நாங்க ஆரம்பிக்கவா அப்படின்னு கேட்டாங்க, சொன்னாங்க பல்ல அல்கு, நீங்களே ஆரம்பிங்க, நீங்க முதல்ல போடுங்க, உங்க சூனியத்தை போடுங்க அப்படின்னாங்க, போட்டாங்க, எல்லாம் கையில இருந்த ஃபைதா ஹிபாலுஹும் வஇஸியுஹும், அவருடைய கையில் இருந்த கயிறு, கையில் இருந்த குச்சி, தடி எல்லாத்தையும் போட்டாங்க, யுஹையலு இலைஹி மின் ஸஹரிஹிம் அன்னஹா தஸா, அவருடைய சூனியத்தின் காரணமாக அது படம் எடுக்கும் பாம்பாக மாறியது. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக படம் எடுக்கும் பாம்பாக மாறியது. அப்ப பொய்யா, அவங்களுடைய சூனியத்தின் காரணமாக பிஸஹரிஹிம், அல்லாஹ் சொல்றான் அவருடைய சூனியத்தின் காரணமாக அது படம் எடுக்கும் பாம்பாக மாறியது, எது கயிறுகளும் கையில் இந்த குச்சி தடி எல்லாமே கீழே போடுறாங்க. அவருடைய சூனியத்தின் காரணமாக பாம்பாக மாறியது. அப்போ சூனியம் என்பது இருக்குது, அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதிப்படுத்தினா சூனியன் ஒன்று இருக்குது, அவருடைய சூனியத்தின் மூலமா அது பாம்பா மாறியது. ஃபௌஜஃபி மூஸ் நஃப்ஸிஹி கைஃபத மூசா, இவ்வளவு பாம்பு பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அது உதறல் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்றான் ஃபௌஜஃபி நஃப்ஸிஹி கைஃபா, உள்ளுக்குள்ளே அவருக்கு என்ன வந்துருச்சு, இவ்வளவு பாம்பு கையில போடுறான் பாம்பா மாறுது, சின்ன கையில எடுத்து போறான் சின்ன பாம்பு, பெரிய கையில எடுத்து போறான் பெரிய பாம்பு, நீ ஒரு தடியை போட்டியா அந்த மாதிரி எத்தனை தடியை போடுறான் பாரு, அந்த பாம்பை பிடி அந்த பாம்பை பிடி, ஒவ்வொரு பாம்பை தூக்கி தூக்கி போடுறான். போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு. குல்னா அல்லாஹ் சொல்றான், நாம சொன்னோம் லா தகாப், பயப்படாத பயப்படாத, என்ன ஞாபகம் வச்சுக்க நான் உன்னோட இருக்கிறேன் பயப்படாத. எப்படி உறுதிப்படுத்துறான் பாருங்க நபியே, லா தகாப் இன்னக்க அன்தல் ஆலா, நீ தான் ஜெயிக்க போற, நீ தான் ஜெயிக்க போற, இந்த குட்டி பாம்பெல்லாம் பார்த்து பயப்படாத, தைரியமாயிரு அப்படின்னா சொல்லிட்டு அல்கை மாஃபி மீனிக்க, உங்க கையில் உள்ள தடியை தூக்கி போடுங்க. தல்கஃபு மாசனாவோ, அந்த பாம்பு அந்த தடி என்னாச்சுன்னா இருக்கிற பாம்பு போற லவக் லவக் லவக் லவக் முழுக ஆரம்பிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பு அல்லாஹ் சொன்னா தல்கஃபு மாசனாவு, அவங்க செஞ்ச அந்த சூனியத்தெல்லாம் இது முழுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாம்பு வரத பார்த்தா அந்த பாம்பு பயந்து ஓடுது, இது பாஞ்சு பாஞ்சு பாஞ்சு பாஞ்சு லபக் லபக் முழுகுது, எது இந்த பாம்பு, இது எல்லாம் பொய்யா, இதெல்லாம் என்னமா பொய்யா. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் தங்களுடைய சூனியத்தின் காரணமாக கயிறுகளையும் கம்புகளையும் பாம்பாக மாற்றினார்கள், இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் இருக்க பாம்பு போட்ட உடனே அந்த பெரிய பாம்பானது இந்த சூனியக்கார பாம்புகளை விழுங்க ஆரம்பிச்சது. இன்னமா சனா கைது சாஹிரின், இது எல்லாம் அந்த சூனியக்காரர்கள் செய்த காரியம். ஒலா யுஃப்லிஹு சாஹிர் ஹைஸ்வாதா, சூனியக்காரன் எந்த ரூபத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான், சூனியக்காரன் எந்த ரூபத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான், சூனியம் ஒருபோதும் வெற்றி பெறாது. ஏன்னா அது வந்து ஒரு வழிகேடு, அது ஒரு ஷிர்க்கு, அது ஒரு ஹராம், அந்த ஹராமும் ஷிர்க்கும் ஒருபோதும் வெற்றி பெறாது. அல்லாஹ் சொல்றான் சூனியக்காரன் எந்த ரூபத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். உள்கைய சஹரத்த சுஜதன், இதை பார்க்கிறாங்க அந்த சூனியக்காரர்லாம், இது இவங்க கற்றுக்கொண்டு வந்தது மிகப்பெரிய சூனியம், இதுக்கு மேல ஒரு சூனியம் கிடையாது. அந்த சூனியத்தை கட்டுட்டு வந்து பாம்பு கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மிரட்டலன்னு பார்த்தா, இவர் பெரிய பாம்பு போட்ட உடனே அந்த பாம்பு இது எல்லாத்தையும் முழுங்க பார்த்த உடனே இவங்க சொல்லிட்டாங்க, ஆஹா இது சூனியம் இல்ல, இது என்ன இல்ல சூனியம் இல்ல, எல்லாம் பார்த்த உடனே உள்கைய சஹரத்தோ சுஜதன், சூனியக்காரன் அத்தனை பேரும் அப்படி சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள், அத்தனை பேர் சஜ்தாவில் விழுந்துட்டாங்க. விழுந்த காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன் அவ மூசா, ஹாரூன் மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம். சூனியக்காரன்ல நான் என்ன சொல்றேன், உண்மையிலே நாங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரிதான் சூனியக்காரர்களை வர வச்சு சூனியத்தை பொய்யாக்குவதற்காண்டித்தான் நாங்க வர வச்சு போட்டி நடத்தணும் அப்படின்னு சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு இவரோட தக்வா ரொம்ப ஸ்ட்ராங்கான தக்வாவை இருந்திருந்தா வந்த உங்களோட போட்டி போட சூனியக்காரன் போற நேரம் முஸ்லீம் ஆகி தௌபா செஞ்சிருக்கணும், செஞ்சிருந்தமா இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தை எடுத்து போராடினாங்க, அவரோட தக்வாவின் காரணமா அவன் புரிஞ்சுக்கிட்டான் இது சூனியம் இல்ல, புரிஞ்சுட்டு உடனே சஜ்தால விழுந்தா ஈமான் கொண்டான். அந்த அளவுக்கு உங்களுக்கு தக்வா இருந்து நாங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரிதான் வந்து அப்படியே மக்களுக்கு தௌஹீத் எடுத்து சொல்ல போறோம், மக்களோட ஈமான் உறுதிப்படுத்த போறோம், சூனியம் எல்லாம் பொய்யின் காட்ட போறோம், இதுதான் எங்களோட நோக்கம் இருந்தா அவன் என்ன பண்ணிருக்க உங்கள்கிட்ட வந்தவன் போறா கழிவா சொல்லிருக்கணும். அவன் அகாரியா முகாரியானோத்த பேரு எது சாமியாரெல்லாம் வந்தாங்களே, அவெல்லாம் வந்து முஸ்லீம் ஆயிருக்கணும், ஆஹா என்னோட சூனியம் பழிக்கல, நான் இவருக்கு என்னென்னோ பண்ணி பார்த்தேன், இவரோட ஈமான் ஜெயிச்சிருச்சு, என்னோட சூனியம் பழிக்கல, அதனால முஸ்லீம் ஆயிருந்தேன் ஆயிருக்கணும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன் அவ மூசா, ஹாரூனுடைய ரப்பை மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள். கால ஃபிரோன் பார்த்தா, ஆஹா இதுனடா இது நிலைமை தலையில போயிட்டு இருக்குது, அவன் தும் லகு கபல ஆதனுக்கும் என்னது என் பெர்மிஷன்ல நீங்க அவனை ஈமான் கொண்டீங்களா, இன்ன உள்ள கபீருக்கும் உள்ளது அல்லக்கும் சேர், ஓஹோ இவர் தான் உங்களுக்கு சூனியத்தை கத்து கொடுத்த குருநாதரா அப்படின்ட்டான். இன்னவும் இல்ல கபீருக்கும் உள்ளது அல்லவக்கும் சேர், இவர் தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தவங்க குருநாதரா, ஓஹோ குருநாதர் சிஷிய பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டா இது அப்படின்ட்டான். சொல்லிட்டு சொன்னா பல கத்தி அண்ண ஐதியக்கும் அர்ஜுலக்கும் இன் ஹிலாஃபின், உங்களுடைய மாறுகால் மாறுகால் வெட்ட போறேன், வலது காலையும் வலது கையை இடது கையோ வெட்ட போறேன், ஒரு கால ஒரு கையை வெட்ட போறேன், சல்லி பண்ணக்கும் நகலி பேரிச்சமரத்தில் கிளையில தலையில கட்டி தொங்க விட போறவங்கள மாறுகால் மாறுகை வாங்கி உங்களை தாழ முன்ன ஐயன் அஷத்து அதாபன் மபக்கா, இன்னைக்குதான் நீங்க பார்க்க போறீங்க என்னோட சுயரூபத்தை பார்க்க போறீங்க நான் எவ்வளவு மோசமான குடும்பக்காரங்கிறத. எவ்வளவு பெரிய கொடூரமான குடும்பக்காரன் பார்க்க போறீங்க அப்படின்லாம் மிரட்டினான். மிரட்ட மிரட்ட காலு அவரை சூனை கரைச்சாங்க. லன் சிறக்க அலாமா ஜனாமினல் பைய நாத்தி, இந்த பாருங்க அவர் கொண்டு வந்த ஆதாரத்துக்கு முன்னால எங்களால ஒன்னும் சொல்ல முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஒல்லதி பத்தரனா, அந்த அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், அவனுடைய ஈமான் எங்க உள்ளத்துல பூந்துருச்சு. என்ன செய்யணும் செஞ்சுக்கப்படா, மார்க்கால் வாங்க போறியா, மார்க்கை வாங்க போறியா, தலைகளை தொங்க விட போறியா, என்ன பண்றியா பண்ணிட்டு போ. இன்னமா தக்கதி ஹாதியில் ஹயாத்த துன்யா, நீ என்ன தீர்ப்பு எடுத்தாலும் அது இந்த உலகத்துலதான், நீ என்ன முடிவு எடுத்தாலும் எங்களை என்ன அதாபடுத்தினாலும் அது இந்த உலகத்துலதான். இன்ன ஆமன்னா பி ரப்பினா, நாங்கள் எங்க ரப்பை ஈமான் கொண்டு விட்டோம். லியக்ஃபிரலனா ஹதாயானா, அவன் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக நாங்கள் அவனை ஈமான் கொண்டோம். ஒமா அக்ரஹத்தனா அலைஹி மின ஸஹரி, நீ என்ன சிகிர் செய்ய சொல்லி வற்புறுத்தினதுனால, நாங்க சிகிர் செஞ்சதுனால அந்த பாவத்திற்காக நாங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்றோம், அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்காக ஈமான் கொண்டோம். வல்லாஹு கைரும் வாபுகா, அந்த அல்லாஹ் தான் சிறந்தவன், அவன் தான் நிரந்தரமானவன், நீ இல்ல. யார் பேசுறாங்க பாருங்க, அல்லாஹ் கூட அந்த உறுதியை பாருங்க, அப்பதான் ஈமான் கொடுறாங்க. அந்த ஈமான் எப்படி மாறுது பாருங்க, அதுதான் உறுதியான ஈமான்ங்க. நம்ம காலகாலமா மூமினா இருக்கிறோம், நமக்கு ஒரு கயிறுத்துக்கு போட பாம்பன் பயந்து ஓடி போயிடுவோம். ஆனா அந்த சூனியக்காரர்கள் அப்பதான் ஈமான் கொள்றாங்க. அந்த ஈமான் அல்லாஹ் எவ்வளவு உறுதியான ஈமானம் மாத்திரம் பாருங்க, அல்ல நமக்கு அது போன்ற உறுதியான ஈமானை தருவானாக. சொன்னாங்க இன்னவும் ஏத்தி ரப்பகு முஜிரிமன், அவன் அவங்க தான் வச்சாங்க எல்லாரும் சேர்ந்து, யாருக்கு பிரவுனுக்கு. இன்னவும் ஏத்தி ரப்பகு முஜிரிமன் முஜிரிமன் இன்னலகு ஜஹன்னம், நிச்சயமா ரப்பிடத்திலே யார் பாவியாக வருகின்றானோ அவனுக்கு நரகம் தான் நிரந்தர தீர்வு. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்தில் அவன் சாவ மாட்டான் பொழைக்கவும் மாட்டான், அந்த மாதிரி வேதனை. ஒமை ஏத்தி மூமினன் கத அமில ஸாலிஹாத், யார் நல்ல அமல்கள் செய்து மூமினாக அல்லாஹ் இடத்துல வருவார்களோ, அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கின்றது. ஜன்னாத்து அதனின் தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா வதாலிக ஜஸாவுன் தஸக்கா, அங்கே நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க ஆறுகள் ஓடிக்கொண்ட சொர்க்கம் இருக்கும், அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக அவர் வசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க மூசா அலை இஸ்லாத்து, மூசா அலை இஸ்லாமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும் சேர்ந்து ஃபிரௌனுக்கு தாவா செய்றாங்க. தாவா செஞ்ச உடனே ஃபிரௌன் பார்க்கிறான், ஆஹா இனிமே இவங்களை வந்து கொள்றது வெல்றது இதெல்லாம் வந்து நடக்காத காரியம், நம்ம அடுத்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய அரசவை இவங்கள்ட்ட மசூரா பண்றான். இதை பத்தி அல்லாஹ் சூரத்துல ஆராஃப்ல சொல்றான், 7வது அத்தியாயத்தில் 130வது வசனத்திலேருந்து சொல்றான். தன்னுடைய அவசர அவசரமா தன்னுடைய அரசவை இவங்களா கூப்பிடுறான், கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு மசூரா பண்றான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உடனே இவங்க என்ன துவா செய்றாங்க பாருங்க, ரப்பனா லம்மா ஜாத்னா ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரன் வ தவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ் இவன் என்ன சித்திரவதை எங்களை பண்ணாலும் அதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கூடிய அல்லாஹ், அஃப்ரிக் அலைனா சபரா எங்களுக்கு சபர கூடிய அல்லாஹ், ஸ்டெபிலிட்டிய கூடிய அல்லாஹ், வ தவஃபனா முஸ்லிமீன் எந்த நிலையும் எங்களை முஸ்லீமாவே மௌத்தாக்கி அல்லாஹ், நாங்க இவன் பேச்ச கேட்டு பயந்து நாங்க வந்து பாத மாறிடம் வழி மாறிடம் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் அப்படின்னு அவங்க துவா செய்றாங்க. இவங்களுடைய இவ்வளவு உறுதியை பார்த்த உடனே கால மலி பிரவுன் ஃபிரௌன் அவசர அவசரமா தன்னுடைய அரசவையில கூட்டி மசூரா பண்றான், ஆலோசனை பண்றான். அப்ப சொல்றாங்க அந்த இவங்கெல்லாம் சொல்றாங்க அந்த அரசவை பிரதானிகள்லாம், ததர் மூசாவா கோமகுல் யுசிது ஃபில்லாரது, இது பாருங்க இப்போ இது நமக்கு ஒரு பெரிய பேக்ஃபயர், நமக்கு இது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு, இப்படியே விட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், நம்மளை ஏறி மேய்ச்சிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க, அதனால விடக்கூடாது சொல்றாங்க. ததர் மூசாவா கோமகு, மூசாவே அவர சமுதாயத்தை நீங்க எப்படி விட்டுற போறீங்களா, லியுசிது ஃபில் அர்தி எதற்க வாலிகத்தக்க, உங்களையும் உங்களுடைய தெய்வத்தையும் கேவலப்படுத்தி அவர்கள் பூமியில குழப்பத்தை ஏற்படுத்த இப்படியே விட்டுற போறீங்களா அப்படின்னு ஃபிரௌன் என்ன பண்றாங்க, உசு பேத்துறாங்க அரசவை பிரதானிகள் உசு பேத்தனும். அவன் சொல்றான், கால சனு கத்திலு அப்னா ஆகும் ஆகும், மறுபடியும் கதையை ஆரம்பிங்க, ஆம்பளைங்களை பூரா வெட்டுங்க, பொம்பளைங்களை பூரா விடுங்க, யார் யார் ஈமான் கொண்டாங்களோ அத்தனை பேரும் வெட்டுங்க, பனி இஸ்ரேல ஒரு ஆம்பளை விட்டு வைக்காது, முதல்ல குழந்தைங்க மட்டும் சொன்னான் ஃபிரௌன், இப்ப குழந்தைகள்ல பெரியவங்க குழந்தை எல்லா ஆம்பளைகளையும் வெட்டுங்க அப்படின்னு உத்தரவு போட்டான். ஃபௌகஹும் காஹிரூன், நம்ம இந்த நேரத்தில் அப்படி வெறி பிடிச்சி செய்யாட்டா நம்ம தோத்து போயிடுவோம், வேதத்தை வெட்டுங்க உத்தரவு போட்டான். கால உடனே மூசா அலி இஸ்லாம், கால மூசா அலி கௌமிஹி, மூசா அலி இஸ்லாம் தன் சமுதாயத்தில் சொன்னாங்க, இஸ்தஹீனு பில்லா, அல்லாட்ட உதவி தேடுங்க, ஒஸ்பீரு பொறுமையா இருங்க, இன்னன் அருள் இல்லா, பூமி என்பது உலகம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, யூரிசுகா மையஷா மின் ஐபாதிகி, அதுல அவன் எந்த தன்னுடைய அடியாரை நாடுகின்றனோ அந்த அடியார்களுக்கு அது வாரிசாக இருக்கிற அந்த பூமியை. இந்த ஆட்சி நமக்கு தான், ஃபிரௌன் கிடையாது. தைரியமா இருங்க, உறுதியா இருங்க. ஒரு ஆக்கிபத்தில் முத்தகையில், நிச்சயமா நல்ல முயற்சி நல்ல முடிவு என்பது முத்தகையின்களுக்கு உண்டு, தக்வாதாரிகளுக்கு உண்டு, இறையச்சத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களை தர்பியத் படுத்தினாங்க. அந்த பனி இஸ்ரேல் அல்லாத அந்த பாம்பையோ அந்த சூனியக்காரங்க அவங்க அப்புறம் என்ன மாறிட்டாங்க, உறுதியான முஸ்லீம் ஆயிட்டாங்க. பனி இஸ்ரேல்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தர்பியத் படுத்துறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவங்க தர்பியத் படுத்துறாங்க, அவங்க நேர்வழிப்படுத்துறாங்க. அல்லாஹ் மேல தவக்கல் வைங்க, அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளுங்க, இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஃபிரௌன் இப்படி உத்தரவு போடுறான், ஆம்பளைங்களை போற வெட்டுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் என்ன பண்றாங்க, தைரியப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் பனி இஸ்ரேல் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. ஒரு நபி நமக்கு வந்து இவ்வளவு ஆறுதல் சொல்றாரு, நமக்காண்டி இவ்வளவு போராடிட்டு இருக்காரு, அவர் உயிரை பணையம் வச்சு அல்லாட்டு இந்த அத்தாட்சிகளை வாங்கிட்டு வந்து நமக்காண்டி போராடுறாரு. பனி இஸ்ரேல் எங்களோட அனுப்புப்பா, நாங்க கூட்டு போறோம்பா, அவங்க வேதனைப்படுத்தாதப்பா, சித்தவதப்படுத்தாதப்பா, அடிமைப்படுத்தாதப்பா, நமக்காண்டி போராடிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவன் எங்களை போற கொல்லுன்னு உத்தரவு போடுறான். அப்ப நபி வந்து நமக்கு ஆதரிச்சனா, வஸ்தயீனு பில்லா, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், பஸ்வீரு பொறுமையா இருங்க, ஒரு ஆக்கிரமத்தில் முத்தகை நிச்சயமா நேர் தக்குவாதாரிகளுக்கு தான் உண்மையான இறுதி முடிவு. இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹராமிகளுடைய பதில பாருங்க, பனீஸ்வரர்களுடைய பதில அல்லாஹ் சொல்ற பாருங்க. காலு அவர் சொன்னார்கள், உதீனா மின் கபல் அன் தாத்தியனா உன் பாதி மாஜியத்தனா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதாபு, நீர் வந்த பிறகு எங்களுக்கு அதாபா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களை வெட்டிக்கிட்டு இருந்தாவன், நீ வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, வந்த பிறகு எங்களை வெட்டுறாவன், நீ வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நபியை பத்தி கேட்கறான் பாருங்க. சொல்றாங்க காலு, இப்ப தெரியுதா பனீஸ்வரால் ஏன் அல்லாட கோபத்துக்கு ஆளானான்னு சொல்லி, எவ்வளவு மோசமான சமுதாயம், இயற்கையிலே எவ்வளவு கேடுகட்ட சமுதாயம் சொல்லி. நான் அடிக்கடி யூதர்கள் யூதர்கள் சொன்னா, ஏன்னா யூதர்கள் சம்சிங்காசி தாராரப்படுத்துறது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இவங்க இயற்கையிலேயே இந்த யூதர்கள் எப்படிப்பட்ட கேவலமான புத்தி உள்ளவங்க பாருங்க. சொல்றாங்க காலு, ஊதினா நீங்க கபலன் தாத்தினா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதாபு, ஒமீன் பாதி மாஜி எத்தனா, நீங்க வந்த பிறகு எங்களுக்கு அதாபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு படிப்பினை கொடுக்கணும் அந்த ஃபிரௌனுக்கு. உடனே ஊர்ல அல்லாஹ் ஃபிரௌனுடைய ஆட்சியிலே தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சான். என்ன காட்டினா, விளைச்சல்லாம் நின்று போச்சு, விளைச்சல்லாம் நின்று போச்சு, விளைச்சலே இல்ல, பஞ்சம் மக்களுக்கு மத்தியில தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஹசனத்தோ காலுலன ஹாதிஹி, ஏதாவது நல்லது நடந்தா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபிரௌனோ அந்த கிபுத்திகளும், இது எங்களால் நடந்தது, நாங்க செஞ்சது நல்ல காரியம் அப்படின்றாங்க. துசிமுகம் செய்ய ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி பிரச்சனை பஞ்சம் வந்துச்சுன்னா, எத்திரி மூசாக வந்திருந்தது, அர்த்தம் பிடிச்ச மூசானால வந்து வெனப்பா, இது அந்த ஆள் வந்தா ஊருக்குள்ள நமக்கு பஞ்சம் வந்துருச்சு என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தரித்திரம் எடுத்தவராக பேச ஆரம்பித்தார்கள். அலா இன்னமா தா இருக்கும் ஐந்தல்லா, உங்களுடைய தரித்திரத்தை ஏற்படுத்துபவன் அல்லா, ஒலாக்கின் அக்சரகம் லாயாலமோ. ஆனா பெரும்பாலான மக்கள் இதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. என்னென்ன ஆதாரத்தை காட்டினாலும் சரி, நாங்க நம்ப தயாரா இல்ல, நம்ம தயாரா இல்ல அப்படின்னு. இந்த பஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு அந்த கொள்றதுங்கிற முடிவு மாத்திட்டாங்க, விட்டுட்டாங்க, அல்லா பாதுகாத்துனா கொள்றதுல இருந்து. பார்த்தா இவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லா கொஞ்சம் விளையாட்டு காட்டின ஆரம்பிச்சான். கொஞ்சம் அடுத்து பாருங்க, கொஞ்சம் ஜோக்கு நடக்கும், விளையாட்டுலாம் அல்லா இவங்களோட கொஞ்சம் விளையாடுவான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி வருவாங்க, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் துவா செய்வாங்க, இந்த மாதிரி விளையாட்டுலாம் கொண்டு காட்ட ஆரம்பிச்சான். என்ன விளையாட்டுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஆன்லைன்ல வந்த கேள்விகள், தப்லீக் ஜமாத் ஏன் சோசியல் ஆக்டிவிட்டியில் பங்கெடுப்பதில்லை, மேலும் அவர்கள் பிதாத்தை தடுக்காமல் அதை பங்கெடுக்கும் செய்கிறார்கள், இது அவர்களின் அக்கிதாவின் குறைபாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. தப்லீக் ஜமாத்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல பங்கெடுக்கிறதுலடா, அவங்க நன்மையே தொழுகைக்கு அழைக்கிறது சோசியல் ஆக்டிவிட்டி தானே, விரிவுடா போய் தொழுகைக்கு அழைக்கிறாங்களே அதுவே சோசியல் ஆக்டிவிட்டி தானே, சோசியல் ஆக்டிவிட்டி இல்லையாது. மௌலானா மௌதூரி ரஹமத்துல்லாஹி கேள்விப்பட்டிருக்கோம், ஜமாத் இஸ்லாமியினுடைய பவுண்டரு. இன்னைக்கு இந்த ஜமாத் இஸ்லாமிக்கும் தப்லீக் ஜமாத்துக்கும் ஆகாது, அந்த காலத்திலே ஆகாது. அப்போ மௌதூதி சாப்பிட்ட வந்து சில பேர் வந்து கேட்கிறாங்க, என்ன இந்த தப்லீக்காரங்க வெறும் தொழுக தொழு தொழுகைக்கு மட்டும்தான் கூப்பிடுறாங்க, வெறுமே செய்யறது இல்லை அவங்க. ஒரு உலகமே பத்தி அறிஞ்சாலும் சரி அல்லாஹ் பத்தமான்னு போயிடுறாங்க, தொழுகைக்கு மட்டும் தான் கூப்பிடுறாங்க, இது என்ன இவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ரொம்ப மட்டமா சொல்றாங்க. மௌதூரி சாப்ட மௌதூரி சாப் இருக்கிறாரே, அவங்க அவங்க அவங்க இயக்கத்துக்கு ஜமாத் இஸ்லாமிக்கு தபிலீக் ஜமாத்துக்கு ஆகாது. அப்ப மௌதூரி சாப் சொன்ன வார்த்தை குறை சொல்லாதீங்க. தொழுகைக்கு அழைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இருக்குதா இல்லையா? நம்முடைய வேலை, ஒவ்வொரு மூவியினுடைய வேலை தொழுகைக்கு அழைக்கிறது, தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கிறது, தொழுகைக்கு வாங்கணும் கூப்பிடுறது, ஒவ்வொரு மூவியினுடைய கடமை. அப்ப நம்முடைய கடமையில் ஒரு சிறிய பங்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நாம செய்ய வேண்டிய கடமையில ஒரு சின்ன பங்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதே குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதை செய்ய நீங்க மத்த வேலையை பாருங்க, நீங்க அவங்க சொல்றது செய்யற குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. தொழுகைக்கு அழைக்க வேண்டிய நம்முடைய கடமையும் கூட, இது தபிலீக் ஜமாத்துக்கு மட்டும் கடமையா, உலக முஸ்லீம்களுக்கு கடமை இல்லையா? நமக்கு கடமை, நம்ம செய்ய வேண்டிய கடமையை ஒரு சின்ன வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதை அவங்க செஞ்சுட்டு போட்டோம், நம்ம மத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல, ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோட ஒருத்தர் ஹேர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு நாடு வேலையை அவங்க செய்யலாம், நம்ம மத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு முஸ்லீம் சமுதாயம் செஞ்சுச்சுன்னா இன்னைக்கு ஒருத்தர் அடிச்சு சாக வேண்டிய அவசியம் இல்லை. என்னண்டா நான் தான் உலகத்திலேயே சிறந்தவன், என்கிட்டதான் சொர்க்கத்திலேயே மொத்த டிக்கெட் இருக்குது, மத்த எல்லாம் நரகவாதி அப்படின்னு சொல்றதுனால பிரச்சனையே வருது. அதனால அவங்க செய்யறது ஒரு சின்ன பணி, அந்த பணி அவங்க ஒழுங்கா செய்யட்டும், மத்த பணி நம்ம செய்வோம். தற்போதுள்ள பைத்துல் முகத்தஸ் பள்ளி தான் உண்மையானதா? ஏனென்றால் இஸ்ரேல் அது ரியல் மாஸ்க் இல்லை என்றார்கள். அதாவது பைத்துல் முகத்தஸ், இது இஸ்ரேல் பண்ணக்கூடிய அவதூறு. இஸ்ரேல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அவதூறு பிரச்சாரம் என்ன, பைத்துல் முகத்தஸ் சொல்லி அந்த குப்பத்து சக்கராவை காட்டுவாங்க, அந்த கோல்டு கோல்டு டோம் இருக்கும்ல குப்ப சக்கர, அதான் பைத்துல் முகத்தஸ் மாதிரி காட்டுவாங்க. அது பைத்துல் முகத்தஸ் அல்ல, அதுல இருந்து 100 அடி தூரத்தில் இருக்குதான் பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ்க்கு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, அகழ்வராய்ச்சிங்கிற பேர்ல அப்படியே அஸ்திவாரத்தை தோண்டி தோண்டி பைத்துல் முகத்தஸுடைய அந்த அஸ்திவாரத்தோட பலகீனமாக்கிட்டு இருக்கிறாங்க, குண்டு வச்சு தகர்த்துட்டு இருக்கிறாங்க, தானா இடிஞ்சு விழணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இடிஞ்சு விழுற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குப்பத்து சக்கரத்து பாருங்க, இந்த டோம் இதை காட்டி பாருங்க, பைத்துல் முகத்தஸ் இடிஞ்சு இடிஞ்சு சம்சிகாசுமையாக போய் சொல்றாங்க, இந்த அருது பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு உலக மக்களை ஏமாத்துறதுக்காண்டி, இதுதான் பைத்துல் முகத்தஸ் இதுதான் பைத்துல் முகத்தஸ் மாதிரி. அந்த நமக்கு பைத்துல் முகத்தஸ் என்ன ஞாபகம் வரும், அந்த ரவுண்ட் ஆர் கோல்டு டோம் இருக்கு பாருங்க, அது வரல பைத்துல் முகத்தஸ், நம்ம தப்பாளி வச்சிருக்கிறோம், அது வரல பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ்ங்கிறது அதுல இருந்து ஒரு 100 அடி தூரத்தில் இருக்குது உள்ளே, அதுதான் பைத்துல் முகத்தஸ். ரெண்டாவது இவங்க பண்ற இன்னொரு பெரிய அவதூறு பிரச்சாரம் என்னண்டா, பைத்துல் முகத்தஸ் தொழுகை நடக்கிறது இல்ல, தொழுகை நடக்கிறது இல்ல. இதை இந்த மீடியாக்கள், இந்த யூத மீடியாக்கள் பரப்பிட்டு இருக்காங்க. நம்மளாலே பல பேர் தெரியாது பைத்துல் முகத்தஸ் தொழுகை நடக்குதுங்கிறது. அஞ்சு வேலை தொழுகை நடக்குது, ஜும்மா நடக்குது, குப்பத்து சக்கராலையும் ஜமாத் நடக்கும், பைத்துல் முகத்தஸும் ஜமாத் நடக்கும், பைத்துல் முகத்தஸும் நடக்கும், குப்பத்து சக்கராலும் நடக்கும். ஆனா அங்க மக்கள் ரெண்டுமே புதுசு தான் சொல்லுவாங்க, அது புதுசு இது புதுசு தான் சொல்லுவாங்க, இதை குப்பத்து சக்கராங்குவாங்க. குப்பத்து சக்கராலையும் அங்கே ஒரே நேரத்தில் ஜமாத் நடக்கும், ஜும்மா மட்டும் பைத்துல் முகத்தஸ்ல ஜமாத் நடக்கும். இந்த குப்பத்து சக்கரால வந்து பெண்கள் தொழுவாங்க, பெண்கள் இங்க உள்ள தொழுவாங்க, ஆண்கள் பைத்துல் முகத்தஸ் தொழுவாங்க, ஜும்மால மட்டும். மத்த அஞ்சு வேலையும் அங்கேயும் ஒரு ஜமாத் நடக்கும், இங்கேயும் ஒரு ஜமாத் நடக்கும். தற்போதுள்ள தாடி வைப்பதற்காக மனைவியிட அனுமதி வாங்க வேண்டுமா? தேவையில்லைங்க, கேட்டீங்கன்னா அப்படி எந்த வேலையுமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. தற்போது ராயப்பட்டாத்து ட்ரிப்ளிகேன் மற்றும் பல ஏரியாக்களில் மர்க்கஸ் மர்க்கஸ் என்று திறக்கிறார்கள், அந்த மர்க்கஸில் தொழுதால் பள்ளியில் தொழுது நன்மை கிடைக்குமா? இது சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக ஆளால் ஒரு மர்க்கஸ், வீட்டு மொட்டை மாட்டில் ஒரு மர்க்கஸ், குடிசை போட்டு ஒரு மர்க்கஸ், தான் வீட்டு ஒரு ஓரமா பெட்ரூமை ஒதுக்கி இது ஒரு மர்க்கஸ், இப்படி மர்க்கஸ் மர்க்கஸ்ங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சுங்க. என்னண்டா நான் ஒரு பள்ளி, எனக்கு பின்னாடி ஒரு 50 பேர், அவங்களுக்கு அப்படியே பயன் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு சமூக சேவை செஞ்சுட்டு, சோசியல் ஒர்க் பண்ணுங்க தப்பு கிடையாது, சமூக சேவை செய்யுங்க, குரான் ஓதி கொடுங்க, மதரசா நடத்துங்க, மக்தப் நடத்துங்க, அதை மர்க்கஸ்ங்கிற பேர்ல பள்ளி வாசலாக்கி ஒரு 20 பேர் 30 பேர் ஜும்மா தொழுது மாதத்துல எங்க அனுமதி இருக்குது? ஜும்மா தொழுது எங்க அனுமதி இருக்குது? ஜும்மா என்பது பள்ளிவாசம் தான் நடக்கணும். அந்த மர்க்கஸ்ங்கிற பேர்ல இன்னைக்கு ஒவ்வொரு இயக்கமும் அவங்களுடைய ஹெட் ஆபீஸ்க்கு வச்சுக்கிற பேர் மர்க்கஸ். அந்த மர்க்கஸ் பேர் வச்சுக்கிட்டு அங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய சமுதாய பணி செஞ்சுட்டு போட்டோம். அதை பள்ளிவாசல் சொல்றதும், அங்க ஜும்மா தொழுவதும், அங்க அவங்களுடைய இயக்கத்துக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அங்க ஏத்திக்காப்பிற்கு வைக்கிறதும், இது எந்த விதத்துல சரி? அது பள்ளிவாசலும் கிடையாது, பள்ளிவாசலுடைய ஹுக்கும்லயும் வராது. அது மர்க்கஸ் என்பது அது அது ஒரு இஸ்லாமிக் சென்டர், அவ்வளவுதான். மர்க்கஸ் இஸ்லாமிக் சென்டர், அதை உங்களுடைய சமுதாய பணிக்கு சென்டரா வச்சுங்க, உங்களுடைய அரசியல் கட்சிக்கோ, உங்களுடைய அமைப்புக்கோ, உங்களுடைய இயக்கத்துக்கோ அது சென்டரா வச்சுட்டு போங்க. அது பள்ளிவாசல்ங்கிற சட்டத்தில் வராது, பள்ளிவாசலம் ஆகாது. அதனால அங்க தொழுதா தொழுக நிறைவேறணும், பள்ளிவாசல தொழுது நன்மை கிடைக்காது. அங்கவே தொழுதுனா பள்ளிவாசல் நன்மை கிடைக்காது. பள்ளிவாசலுக்கு நடந்து போன ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் ஒரு ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு தீமை அழிக்கப்படும், சொர்க்கத்தின் ஒரு அந்தஸ்து உயர்ந்து சொன்னாங்களே, இந்த பாக்கியம் அங்க போய் தொழுதா கிடைக்காது. தொழுக கூடுமா? உங்க வீட்டுல தொழுதா தொழுக கூடிடும், அங்க போனா தொழுக கூடிடும். ஆனால் பள்ளிவாசலுக்கு ஒரு நன்மை அங்க கிடைக்காது. யூஎஸ்ல இருந்து இருக்காரு, when will be the odd nights ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இது வருஷம் வருஷம் வர கேள்விங்க, நமக்கு 22 அங்க 23 இதை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி பல தடவை சொல்லியாச்சு. இது வந்து நியத்து சம்பந்தப்பட்டது. இன்னமல்ல அமாலு பின்னியாத், நாம லைலத்துல் கத்ரை அறைய வேண்டும் என்ற பரிபூர்ணமான எண்ணத்தோடு நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம இந்த இரவுகளில் நின்று வணங்குவோம் எனால் அது நிச்சயமா நன்மை கிடைக்கும் நமக்கு. சரி, அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தா 10 நாள் ஏத்திக்கா பிறந்துருங்க, 10 நைட்டு நின்று வணங்கிருங்க, பரிபூர்ணமா நன்மை கிடைச்சிட போது ஏன் இந்த சந்தேகம் நமக்கு? நம்ம ஒத்தப்படல தொழுதமா ரெட்டப்படல தொழுதமா என்ன பிரச்சனை? இருந்தாலும் அப்படி நீங்க ஏத்திக்காப் இருக்க முடியல, நீங்க ஒற்றைப்படை மட்டும் தொழுவுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்க லேத்திற்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்க நியத்துக்கு ஏற்றவாரு. We are going to Hajj this year. If we give one camel qurbani, that is satisfy for my total family. Our family members is 6. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நீங்க அங்க ஹஜ்ஜில் போய் அங்க அறுக்கிறது குர்பானி அல்ல, அது குர்பானி ஆகாது. அது வந்து நீங்க தமத்துக்கா செய்யக்கூடிய அது வந்து ஹதின்னு சொல்லுவாங்க, ஹதி. அது பேர் ஹதி, அது குர்பானி அல்ல. குர்பானி என்பது நம்ம ஊர்ல நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, ஹஜ்ஜி பிறந்த அன்னைக்கு, அதுதான் குர்பானி. ஹயர், இப்ப நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டேன், இங்க நான் ஊர்ல குர்பானி கொடுக்க வேண்டாமா? கொடுத்தாலும் குர்பானி, ஊர்ல குர்பானி கொடுக்கணும். அங்க நம்ம அறுக்கிறமே அது அது குர்பானி அல்ல, அது ஹஜ்ஜுடைய அறுக்கானது, அது ஹஜ்ஜுடைய ஒரு கடமை. என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நீங்க வந்து தமத்து முறையில உம்ராச்சியம்னு சொல்லுவாங்க, ஹஜ்ஜி செஞ்சுருவாங்க. அந்த தமத்து முறையில போறவங்க அங்க ஆடை அறுத்து பலியிடுவது வாஜிபு, அதுக்கு பேர் ஹதியின்னு சொல்லுவாங்க, அது குர்பானி அல்ல. அதுல நீங்க உதாரணமா ஒரு கேட்கற கேள்வி என்னன்னு சொன்னா, இவர் வந்து ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறாரு, உதாரணமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் போறாங்க, இந்த ரெண்டு பேருக்காக அந்த தமத்துவ கொடுத்துக்கிட்டு மீதி ஃபேமிலியோட 5 பேருக்காக வேண்டி, அந்த 7 பேர் கணக்குறது இல்லையா, 5 பேருக்காண்டி சேர்த்து ஒட்டகம் அறுக்கலாமா? அறுக்கலாம் தாராளமா. உங்க 2 பேருக்கு அந்த ஹஜ்ஜுடைய கடமையும் பூர்த்தி ஆயிடும், குடும்பத்தில் உள்ள 7 பேருக்கு 5 பேருக்காண்டி அந்த குர்பானியும் பூர்த்தி ஆயிடும். அதனால ஹஜ்ஜில அறுக்கக்கூடிய அறுப்பதையும் உங்க ஊர்ல கொடுக்குற குர்பானியும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஹஜ் என்பது ஹஜ்ஜுடைய கடமையோடு சம்பந்தப்பட்டது, அது குர்பானி அல்ல. நீங்க அங்க கொடுத்தா கூட இங்க தனியா ஒரு குர்பானி கொடுத்தாகணும். நேற்றைய கொஸ்டினில் ஆன்சர் செய்யும் நேற்றைய கொஸ்டின் ஒன்றுக்கு ஆன்சர் செய்ய வேண்டும் என்பது ரிகார்டிங் மட்டமான பொருளை கொடுத்து உயர் ரகமான பொருளை வாங்குவது. ஞாபகப்படுத்த மறந்துடுங்க, பாக்கிறதுக்கு பா சொல்றேன் சார், நாளைக்கு சொல்லலாம். இது 5 வருஷம் கழிச்சுலாம் வராது, நாளைக்கு சொல்லிடுறேன். நபிமார்கள் அல்லாவை பார்த்தது உண்டா? பார்த்திருக்காங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும் இன்ஷா, இனிதான் நாளைக்கு வரும் நினைக்கிறேன். நாளைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை பார்த்த எப்படி பார்த்தாங்கன்னு வரும். ரசூல்லா அல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க, நேரில் பார்த்திருக்கிறாங்க, நபிமார்கள் பார்த்திருக்கிறாங்க. பெண்கள் பகுதியில் இப்பவே இடம் கிடையாது, இதில் குழந்தைகளை அழைத்து வந்து விடுகிறார்கள், பயான் கேட்க முடியவில்லை, வருஷம் வருஷம் வர கம்ப்ளைண்ட். ஒற்றைப்படை இரவில் யாரும் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று கூறுங்கள். அழைத்து வந்து தூங்க வைக்கிறார்கள், இருக்கிறது ஒரு இடம்தான், மேல் மாடி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. சற்று அவர்களிடம் கூறுங்கள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று. முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் குழந்தைகளை வீட்டிலே தூங்க வச்சுட்டுவாங்க, அது பெரிய டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். இங்கேயே பாத்தீங்கன்னா நீங்க பயன் கேட்டு இருக்கீங்க, பெண்கள் பயன், பசங்க அங்க போடுற ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் இல்லை. வாட்ச்மேன் கீழே தள்ளி விட்டாங்க ரெண்டு பசங்க சேர்ந்து, வாட்ச்மேன் வந்து ஏதோ பசங்க ஆட்டம் போட்டுருக்காங்க டே அப்படின்னு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் அவர் தள்ளி விட்டாங்களா, அவர் கீழே விட்டாராம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற ரசரத் பசங்க கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு. சோ அதனால இது கொஞ்சம் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் விட்டுட்டு வாங்க. ஏன்னா இவங்க சொல்ற சரியான கருத்து, இப்பவே அங்க பெண்கள் பகுதியில் கூட்டம் ரொம்ப வழியுது, ஒற்றைப்படைக்கு அதிகமா கூட்டம் வரும்ன்றாங்க. இன்ஷா அல்லாஹ் மேல காலி ஆயிடும், இன்ஷா அல்லாஹ் மேல அங்க ஐஏஎஸ் அகாடமி பெண்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ரெண்டு நாள்ல போயிடுவாங்க, ஒற்றைப்படைக்கு முன்னாடி போயிடுவாங்க. போன உடனே இன்ஷா அல்லாஹ் மேல் பகுதி நம்ம ஓபன் பண்ணி பெண்கள் தொழுவத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ் இடம் இல்லைங்கிற பிரச்சனை இருக்காது இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ். அதையும் மீறி கூட்டம் வந்து அது நாங்க பொறுப்பு இல்ல. சூரா எதுவும் தெரியாதவர்கள் இமாமை பின்தொடர்ந்து எதுவும் ஓதாத நிலையில் அவர்கள் தொழுகை கூடுமா? தொழுக கூடுங்க, எனக்கு ஒண்ணுமே ஓத தெரியாது, நான் சும்மா இமாம் பின்னாந்து குனியும் போது குனியிறேன் நிமிடுறேன் அப்படின்ட்டா உங்களுடைய தொழுகை எல்லாம் ஏத்துப்பான். ஆனா இப்படியே தொடரக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நீங்க டெவலப் பண்ணி உங்களுடைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணிக்கணுமோ, சூறாக்களை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் தொழுகிறேன் தேவையில்லை, இப்பவே தொழுவுங்க, உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இதே நிலை நீடிக்க கூடாது. நீங்கள் ஹஜ் உம்ரா செய்யும் பொழுது அல்லாவின் அதாபு வந்த இடத்து நிறைய நேரம் இருக்கக்கூடாது என்று சொன்னீர்கள். கடற்கரையிலும் அல்லாட் அதாபு இறங்கி, அதனால் கடற்கரைக்கு செல்லலாமே. அது ஆக்சுவலா வந்து நான் நெட்லேயும் பார்த்தேன், நிறைய ஸ்காலர்ஸுடைய கருத்துக்களையும் பார்த்தேன். அல்லாவுடைய அதாபு வந்ததுங்கிறது அந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் ரசூலா சொன்னது உதாரணம் வாதியம் ஹசர், அல்லாவுடைய அதாபு இறங்கினோம், ரசூலா வேகமா நடங்கண்டாங்க, அந்த ஊரே அழிஞ்சு போயிடும், ஊர்ல எதுவுமே இருக்காது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஊர் இருக்குதுங்க போது நம்ம அங்க வசிச்சுதான் ஆகணும். உதாரணமா ஒரு இடத்துல பூகம்பம் வருது, பூகம்பம் வந்து 4 பில்டிங் இடிஞ்சு நிறைய பேர் மூத்தா போயிட்டாங்க, அப்புறம் அந்த ஊர்ல உள்ள நினைச்சு காலி பண்ணி போயிருந்தோமா எங்கேயாவது? அப்படி ஒண்ணும் கிடையாது, அங்க ஊரே அழிஞ்சு போச்சு, அங்க போய் நீங்க குடியேறாதீங்க, அங்க போய் நீங்க தங்காதீங்க, அதான் ரசூலுல்லா சொன்ன அர்த்தம். ஆ, ஊர் மக்கள் வசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அதாபு கொஞ்சம் சின்னதா வந்துச்சு, அப்புறம் போயிடுச்சுன்னா அந்த மக்கள்லாம் அதாபு வந்து இடைஞ்சு ஊரே காலி பட்டு போயிடணும் அப்படி ஒண்ணும் கிடையாது. நான் லாட்ஜில் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறேன். சக நேரத்தில் கரெக்டாக எழுந்திரிக்க முடியாததால் தூங்கும் பொழுதே நோன்பு நியத்து வைத்து நோன்பு துவித்துடலாமா? தப்பு இல்லை, நோன்பு வச்சுக்கலாம். ஃபிரோன் கொடியவனா அபூஜகல் கொடியவனா, இதில் யார் பெரிய கொடியவன்? பட்டிமன்றம் வச்சிடலாம், ஒரு பட்டிமன்றம் வச்சு அதுல தீர்ப்பு சொல்லுவோம், யார் கொடியவன், பெரிய கொடியவன், ஃபிரோனா அபூஜகலா அப்படின்னு சொன்னா தீர்ப்பு என்ன தெரியுமா வரும்? அதை விட பெரிய பெரிய கொடுமைலாம் இப்ப இருக்கிறான், பிரதமர் இருக்கிற பேர்லயோ அமெரிக்க அதிபர் இருக்கிற பேர்லயோ அதை விட பெரிய பெரிய கொடுமைலாம் இப்ப இருக்கிறானுங்க. தப்லீக் ஜமாத்தில் சில மூட பழக்கங்களை நம்புகிறார்கள், கேட்டால் ஆதாரம் உள்ளதாக கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த மார்க்கத்தில் கூடவோ குறையவோ இனி எதுவும் கிடையாது, மார்க்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு இந்த மார்க்கத்தில் புதிதாக செய்யக்கூடிய அமல்கள் பிதாத் ஒவ்வொரு பிதாத் வழிகேடு ஒவ்வொரு, இது என்ன கேள்விங்கிறத பயன் பண்றாரு அவரு. சில அமல்களின் சிறப்பு என்று படிக்கிறார்களே, 40 நாள் எதுவும் செய்யாமல் தொழுகை பெரியார் இது போன்று அதிகம், எப்படி தப்லீக் ஜமாத் ஆரம்பமாச்சு? அரபு கண்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வானத்தில் கிரிக்கிருக்காருங்க போட்டு வரமாட்டோம், கோபத்தில் கிரிக்காரு, தப்லீக் ஜமாத்துல என்ன கோபமும் தெரியல, ஏனோ கிரிக்கிருக்கிறாரு. அதாவது அமல்களின் சிறப்பு அது குறை இருக்குது, பல தடவை இதை பத்தி பதில் சொல்லியாச்சு, வெப்சைட்ல பாருங்க, மக்காமஸ்ஜித்.com பாருங்க. அமல்களின் சிறப்பு ஜக்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மனிதரால் எழுதப்பட்டது, மனிதரால் எழுதப்பட்டது, குறை இருக்கத்தான் செய்யணும், குறையே இல்லைண்டா அதுக்கும் அல்லாஹ் வேதத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால இப்ப தப்லீக் ஜமாத் கூட வெறும் அமல்களின் சிறப்பே பிடிச்சி தொங்குறது இல்ல, அவங்க இப்ப முன்தகபல ஹாதீஸ் கொடுத்துருக்காங்க, ஹதீஸ் கிதாப்ல படிக்கிறாங்க, ரியாஸ் சாலிஹின படிக்கிறாங்க, எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும். சோ அதனால யாரோ எப்பமோ சொன்ன குறையே பிடிச்சிக்கிட்டு தப்லீக் ஜமாத் அப்படி பண்றாங்க, தப்லீக் ஜமாத் ஆனா தப்லீக் ஜமாத் விட்டு தொலைங்க, அவங்க பண்ணிட்டு போடுங்க, நீ அதை நல்ல வேலையை பண்ணுங்க, நீங்க அதை நல்ல காரியம் பண்ணுங்க. தப்லீக் ஜமாத் நான் முஸ்லீம்கள் காஃபிர்கள் அழைக்க மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் மட்டும் அழைக்கிறாங்க, நீங்க போய் காஃபிர்கள் அழைங்க. நாம என்ன செய்யணும்னு யோசிங்க, அடுத்தவங்க என்ன தப்புச்சுன்னு பாக்காதீங்க, இதே பார்த்துக்கிட்டு இருந்தா தப்பு தப்பாவே பார்த்துட்டு இருக்க வேண்டியது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சூரத்தில் ஹூதில் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் கூட்டத்தை அல்லாஹ் கூறுகிறான், திரும்பி பார்க்காம செல்லுங்கள். ஆனால் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் மனைவி மட்டும் திரும்பி பார்த்தார்கள், அதற்கு என்ன அர்த்தம்? அது சொல்லா லூத் அலி இஸ்லாத்துடைய வரலாறு வரும், அப்ப சொல்றேன், டீட்டெயில் சொல்றேன். ஒய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிட் நாட் லைக் பிளாக் டிரெஸ்ஸஸ் அண்ட் அட்வைஸ் உம்மத் ஆல்சோ ஷுட் நாட் வேர் பிளாக் டிரெஸ்ஸஸ். யார் சொன்னது? யார் கருப்பு டிரெஸ் ரசூலா விரும்பல, கருப்பு டிரெஸ் போடாதீங்கன்னு ரசூலா சொன்னாங்க? யார் உங்களுக்கு உங்கள்கிட்ட ரசூலா சொன்னாங்க கருப்பு டிரெஸ் போடாதீங்கன்னு? ரசூலுல்லாவே கருப்பு தலப்பா அணிஞ்சிருக்கிறாங்க. இமாம் அவர்களே, புதுப்பேட்டையில் பள்ளிவாசல்கள் அதிகமாக உள்ளது, சரி, ஆனால் நோன்பு காலங்களில் மட்டும் சிலரின் தேவைக்கேற்ப ஒரு தொழுமிடத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அந்த இடத்தில் லுஹர் அசர் மகரிப் இஷா மகரிப் தொழுகை மட்டும் நடைபெறுகிறது, நோன்பு திறப்பது இஃப்தார் விருந்து நடைபெறுகிறது, மற்ற தொழுகை ஃபஜர் இஷா இரவு தொழுகை எதுவும் நடைபெறவில்லை. ஆகையால் அங்கே திடீர் தொழுமிடத்தில் ஒரு முஸ்லீம் தொழலாமா? நல்ல பேர், திடீர் தொழுகையிடமா அல்லது இது மாதிரி தொழுகமிடத்தை உருவாக்கலாமா, இந்த தொழுகை சேருமா? நல்ல கேள்வி இது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே பதில் தான், அங்க தொழுதா பள்ளிவாசல தொழுத நன்மை கிடைக்காது, தொழுது கூடினோம். சரி, நம்ம வியாபாரிகளா கூடியிருக்கிறோம், இங்க இருந்து பள்ளிவாசலுக்கு போனோம், லேட் ஆயிடும், ஜமாத்து கிடைக்கும் கிடைக்காது, அல்லது நமக்கு அந்த பள்ளிவாசல் ஒரே சண்டை, கஞ்சியில சண்டை வந்துருச்சு, சஞ்சிக்கிற தரமான சொல்லிட்டாங்க, தகர நம்ம தனியா கஞ்சி காய்ச்சிக்கலாம் அப்படின்னு தனியா ஒரு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு நோம் திறக்கிறது தப்பு கிடையாது. சரி, அர்ஜென்ட் அங்கே மகரிப் தொழுதாலும் தொழுது கூடிடும், பள்ளிவாசல தொழுது நன்மை கிடைக்காது. அதே சட்டம் தான் இதுக்கும், இந்த திடீர் பள்ளிவாசல்களுக்கும். ஏத்திகாப் நான் வசிக்கும் மொஹல்லா பள்ளியில் தான் இருக்க வேண்டுமா அல்லது எந்த பள்ளியில் வேணாலும் இருக்கலாமா? நம்ம இருக்கிற மொஹல்லா பள்ளியில் இருக்கிறதா ரொம்ப சிறந்தது ஏத்திகாப் பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னா ஒரு மொஹல்லால ஒருத்தராவது கண்டிப்பா ஏத்திகாப் இருக்கணும். உங்க முகல்ல யாருமே ஏத்திகாப் இல்ல, இவர் பாட்டுக்கு வேற பள்ளிக்கு போயிட்டாரு, இது கூடாது. உங்க பள்ளி ஆல்ரெடி 10-15 பேர் இருக்கிறாங்க, இங்க இருந்தா ஒழுங்கா அமல் செய்ய முடியாது, வேற ஒரு பள்ளிக்கு போனா நல்லா அமல் செய்யலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வேற பள்ளிக்கு போனா தப்பில்லை. உங்க பள்ளியில யாராவது யாருமே இல்லைன்னு சொன்னா நீங்க உங்க முகல்லா பள்ளியில தான் இருக்கணும். இல்ல, அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இருக்கணும் அவசியம் இல்லை, நான் வேற பள்ளிக்கு போனாம போலாம், தப்பில்லை. ஷாஃபி மதுகபு படி அணுகின்ற நகை, யூஸ் பண்ண நகை எவ்வளவு இருந்தாலும் ஜக்காத் வாஜிப் அல்ல. சேமிப்பிற்காக வைத்திருக்கும் நகை 11 பவுனுக்கு அதிகம் இருந்தால் ஜக்காத்து வாஜிப் என்ற கருத்து சரியா? விளக்கம் தரவும். இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிடைய கூற்று. இது வந்து என்னன்னு சொன்னா, அவங்க பின்னாடி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியே இந்த கருத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது வந்து அணியக்கூடிய நகை, பாதுகாப்பு நகை, எல்லா நகையுமே ஜக்காத்து கொடுக்கும்போது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரிஜூ பண்ணிட்டாங்க. இது அதனால நம்ம அந்த முந்தைய கருத்து இருந்த அவசியம் இல்லை. என் மகள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாள், செல்போன் வாங்கி தர சொல்கிறாள், அவருக்கு வாங்கி தரலாமா வேண்டாமா? தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துறாதீங்க. செல்போன் தான் அது ஷைத்தான் போன், செல்போன் மூலமா தான் முதல்ல ஷைத்தான் வருவான். நீங்க காலேஜில் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா செல்போன் வாங்கி கொடுத்தோமா? செல்போன் இல்லாத மூத்தா போயிட்டோமா? அதனால செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்க பயான் பினிஷ் ஆன பிறகு சில முஸ்லீம் பெண்கள் தனியா போறாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. தனியா ஏன் வர்றாங்கன்னு தெரியல, பல தடவை சொல்லியிருக்கோம் தனியா வராதிங்க, உங்களுடைய கணவன்மாரோட வாங்க, மகரமான ஆண் துணையோட வாங்க, இல்லைன்னா நைட்டு தனியா வராதிங்க, பல தடவை சொல்லியாச்சு. இல்லைன்னா வீட்டில் நெட்டு போட்டு வீட்டில் உட்காந்து நேரடி ஒளிபரப்புல நேரில் பாருங்க, வீட்டில் உட்காந்து மக்காமஸ்ஜித்.com அதுவும் சொல்லியாச்சு. அதையும் மீறி தனியா வந்தாங்கடா அவங்க அல்லாட பதில் சொல்லிக்கிட்டோம், அது நான் பொறுப்பு இல்லை. பல தடவை அட்வைஸ் பண்ணியாச்சு, பெண்கள் வீட்டை விட்டு தனியா வராதிங்க, இந்த பயானுக்கோ தொழுகைக்கோ எதுவுமே தனமே வராதுங்க, உங்க கணவன்மாரோட வாங்க அல்லது உங்களுடைய மகரமான ஆண் துணையோட வாங்க, தனியா வந்து நீங்க வந்து அல்லாவுடைய அதாபுக்கு ஆளாயிடாதீங்க, அதான் சொல்ல முடியும். என் மனைவியுடைய சகோதரர் காதியானில் இருக்கிறார், அவருக்கு சலாம் சொல்லலாமா? உறவு முறை எப்படி பேணுவது விளக்கம் ஹராம். காதியானியில் முர்த்ததுகள், இஸ்லாத்தின் வெளியே காப்பீர்கள், அவங்க சலாம் சொல்லவும் கூடாது, அவங்களோட உறவு முறை பேணவும் கூடாது. நீ நான் முஸ்லீமோட உறவு முறை பேண்ட் பண்ணலாம், அதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு முஸ்லீம் அல்லாதவரோட உறவு முறை பேண்டலாம், ஒரு முஸ்லீம் அல்லாதவரோட அன்பா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல வச்சுக்கலாம். அந்த காதியானி இந்த மாதிரி முர்த்ததான் அவங்கள்ட்ட உறவு முறை பேணக்கூடாது, கொடுக்கல் வாங்கல வச்சுக்கூடாது, எந்த சலாங்களும் எதுவுமே வச்சுக்கூடாது, கொடுக்கல் வாங்கல கூட வச்சுக்கூடாது அவங்களோட, பெரிய ஹராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் காலத்தில் வாழ்ந்த அரசன் நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி போட பயன்படுத்தப்பட்ட கருவியை தயாரித்த ஹாமான் அவனுடைய நிலை என்னானது, அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை? அது ஹாமான் உருவாக்கலையே, அதை வந்து ஒரு பாரசீகத்தை சேர்ந்த ஒருத்தன் செய்யறதுக்கு ஐடியா கொடுத்தான் அப்படின்னு தான் ஹதீஸ்கல்ல வருது. அந்த ஹாமான்ங்கிறது கிடையாது. எனக்கு திருமணமாகி 10 வருடம் ஆகிறது, நாங்கள் கூட்டு குடும்பமா இருக்கிறோம், என் மாமியார் என்னிடம் பிரச்சனை பண்ணாத நாளே இல்லை. சரி, எல்லா மாமியார் தான். இந்த நிலையில் நான் கடந்த 2 வருடங்களாக அவருடன் பேசவே இல்லை, ஏனென்றால் பேசினாலே பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஒரே வீட்டில் இப்படி இருக்கலாமா? பாவமா? கொஞ்சம் விலக்கி கூறவும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, எவ்வளவுதான் வந்து அவங்க பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாலும் கூட நீங்க இன்ஷால்லா அவங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் முகப்பத்தாக நடந்துக்கிட்டீங்கடா, நிச்சயமா அவங்க மனசு மாறும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்காண்டி அல்லாட துவாவும் செய்யுங்க, அல்லாஹ் நல்ல விதாயத்தை கொடுப்பான். இப்படி ஒரே வீட்டில இருந்து பேசாமலாம் இருக்கக்கூடாது, பெரிய பாவம். மேலப்பாளையத்திலிருந்து நசீகத் மிஸ்வான்.